அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி, அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தன்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தன்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தன்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, சென்றங்கு தன்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்றச்சகடம் புதைத்தாய் சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி, பொன்றச்சகடம் புதைத்தாய் புகழ் போற்றி. கன்றே குணிலாயறிந்தாய் கழல் போற்றி, கன்றே குணிலாயறிந்தாய் கழல் போற்றி, கன்றே குணிலாயறிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணமும் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணமும் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான் இன்று யாவ் வந்தோம் இறங்க நோரெம்பாவாய், இன்று யாவ் வந்தோம் இறங்க நோரெம்பாவாய், அன்றைய உலகம் அளந்தாயடி போற்றி. தாமானுஜமயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோநித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்வ வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே. நீளாத்துங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தீ. சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜநிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவயாண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துதாய் மாலை முதிசூடி கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூன்றும் அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்டு குனிலாயறிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். விஜிதாத்மா விதேயாத்மா சத்கீர்த்தி சின்ன சம்சய. பகவானுடைய திருநாமங்கள்ல விதேயாத்மா என்ற ஒரு திருநாமம், விதேயனாக இருக்கக்கூடியவன், கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். விஜிதாத்மா விதேயாத்மா என்பதை பிரிச்சு அர்த்தம் சொல்லும் போது விஜிதாத்மா அவிதேயாத்மா என்று பிரிச்சு பலர் அர்த்தம் சொல்லியிருக்கார். யாருக்குமே கட்டுப்படாதவன் அவிதேயன், அவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு வச்சுன்னு அர்த்தம் சொல்லியிருக்கார். ஆனால் சுவாமி பராசர பட்டர் அர்த்தம் சாதிக்கும் போது விஜயாத்மா விதேயாத்மா அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க, விதேயாத்மானே பிரிச்சிருக்க, கட்டுப்படுபவன், கட்டளைக்கு காத்திருக்கான் என்ன அர்த்தம். யாருடைய கட்டளை அப்படின்னா ஆசிரியர்களுடைய கட்டளை, பக்தர்கள் என்ன சொன்னாலும் அதை காத்திருந்து செய்யறானா. ரொம்ப பிடிச்ச பக்தர்களா இருந்தான்னா அவளுக்கு விதேயன ஆயிடுறான். அனன்யாதீனசன் பவதி பரதந்த பிரணமதாம் கிருபே சர்வத்ரஷ்டா நகனயதி தேஷாம் அபகிருதிம் அப்படிங்கிறார். அனன்யாதீனந்தான், யாருக்குமே கட்டுப்படாதவன் தான் வேதம் சொல்றது. அவனை யாருக்குமே கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவன், கர்மத்துக்கு கூட கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாதவன். ஆனால் ஆசிரியர்களுக்கு பக்தர்களுக்கு பரதந்திரனா இருக்கானா, அவ எதை சொன்னாலும் அதை கேட்கறது ரொம்ப இஷ்டமா இவனுக்கு. ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, கிருபே சர்வத்ரஷ்டா ந கணயதி தேஷாம் அபகிருதி, அவ பண்ற அபகாரத்தை அவ பண்ற அபச்சாரங்களை கூட மன்னிச்சுடுறான். பதிஸ்தத் பாதார்த்தியம் பிரசயதி ரிஷக்ஷ்மாதரபதி, தெரியாமல் அபச்சாரம் பண்ணிட்டானா, அபுத்தி பூர்வமா தன்னையும் மீறி அபச்சாரம் வந்துருக்கு அப்படின்னா அத பரிகரணம் பண்றது இல்லையா. அந்த அவளுக்கு பரதந்திரனாக இருக்கா, ஏதோ அவ ரொம்ப வேண்டியவர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அதனால பராசரப்பட்ட சாதிக்க இக ஆகச்ச இக திஷ்ட இக ஆஸ்வ இதம் பொங்ஷ்வ அப்படின்லாம் சொல்றோம். நம்ம இங்க எழுந்துருளணும் அப்படின்னா எழுந்துருள்றான், இங்க நின்னருளணும் அப்படின்னா நிற்கிறான், இதம் பொங்ஷ்வ இந்த நிவேதனத்தை சீகரிச்சுக்கணும் அப்படின்னா சீகரிச்சுக்கிறானா. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொன்ன வண்ணம் செய்யறதுக்கு பெருமாள் தயாரா இருக்கானா. அதனால விதேயாத்மா அப்படின்னு திருநாமம் அழகா எடுத்து காண்பிக்கிறார். பகவானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவரே துர்வாச மகரிஷிட்டு சொல்லும் போது, நான் யாருக்கும் கட்டுப்படாதவன் தான், ஆனா பக்தர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மாத்திரம் ஏன் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னா, அவ மொத்தத்தையும் விட்டுட்டு பரம பிரேமத்தோடு கூட என்கிட்ட தன்னையே ஒப்படைச்சிருக்கார். அப்போ அந்த பிரேமத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற, மொத்தத்தையும் விட்டுட்டான், தன்னுடைய சுகங்கள்லாம் எதிர்பார்க்காமல் தன்னையே என்னிடம் யார் சமர்ப்பிச்சிருக்காளோ அவளுக்கு நான் கட்டுப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற அம்பரீஷ சரித்திரத்துல வரும் இது. அதனால வசீகுர்வந்தி மாம் பக்தியா சத்ஸ்திரியா சத்பதிம் யதா அப்படிங்கிற, பக்தினால என்ன வசீகாரம் பண்ணி வச்சிருக்கா, என்னை அடக்கி வச்சிருக்கா, என்னால அவளை மீறி நடக்க முடியாது துர்வாசரே. சத்ஸ்திரியா சத்பதிம் யதா அப்படின்னா, நல்ல உத்தம குல ஸ்திரீகள் எல்லாம் தம்முடைய பதியை அடக்கி வச்சிருப்பாளாம், அடக்கி வச்சிருப்பாள்னா தன்னுடைய குணங்கள்னால அடக்கி வச்சிருப்பாள், அவருடைய குணங்களுக்கு இவன் கட்டுப்பட்டு ஆகணும். அந்த மாதிரி ரீதியில பக்தர்களுக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அர்ஜுனன் ஒரு சமயம் கிருஷ்ணனை பார்த்து சொன்னான், சேனையோகோ உபயோகோ மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுதா. பீஷ்மர் பார்த்துட்டு இருக்காரு, மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கௌரவ சேனையும் பாண்டவ சேனையும் வியூகம் வகுத்து எதிரெதிர நிக்கிறது. இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ பீஷ்மருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா எதிர்க்க பார்த்தா பாண்டவ சேனையில அர்ஜுனன் நிக்கிறான், அர்ஜுனுக்கு முன்னாடி கண்ணன் தேரோட்டியா நிக்கிறான். இத பார்த்துதான் பீஷ்மருக்கு ஆச்சரியம், எப்படிப்பட்ட மகாத்மாவானவன், பீஷ்மருடைய தியானத்தில் விஷயமானவன், பரமபுருஷனானவன், பரபிரம்மமானவன், கையில குதிரையினுடைய சாட்டைய கையில பிடிச்சிருந்து கடிவாளத்தை பிடிச்சிருந்து அர்ஜுனுக்கு தேரோட்டுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்கிறானே, பார்த்த சாரத்தையா வந்து நிக்கிறானே. இத பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், சௌலபியம்னா இப்படி ஒரு சௌலபியம் இருக்கேன், பக்தர்களுக்கு எதை வேணா செய்வேன் அப்படின்னா தேர் கூட ஓட்டுறேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிக்கிறானே அப்படின்னு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறார். அர்ஜுன் இதை பத்தி பெருசா எதுவும் கவலைப்படல, கிருஷ்ணன் நமக்கு ரொம்ப வேண்டியவன், அதனால நமக்கு வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்து தரான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சகேதி மத்வாம் சகான்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் அர்ஜுன் வாக்க சொல்றான் கிருஷ்ணனை பார்த்து, சேனையோகோ உபயோகோ மத்தியே ரசம் ஸ்தாபய மே அச்சுதா, அச்சுதா ரெண்டு சேனைக்கும் நடுவுல என்னுடைய தேரை கொண்டு போய் செலுத்தி அங்க நில் அப்படின்னு விட்டான், தேரை அங்க போய் நிறுத்தி வை அப்படின்னு விட்டான். இதை கேட்ட உடனே பீஷ்மருக்கு திடுக்கிட்டது, இதென்ன அர்ஜுன் கட்டளை எல்லாம் இடக்க ஆரம்பிச்சுட்டானே, என்னதான் கிருஷ்ணன் தேரோட்டியா இருக்கட்டும், இந்த கூட பரபிரம்மம் இல்லையா, அப்ப கிருஷ்ணனை பார்த்து கை கட்டி என்ன செய்யணும் கிருஷ்ணா நீ ஆட்சியை பண்ணு நான் செய்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும், அர்ஜுன் அப்படி சொல்றது தானே நியாயமா இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு கட்டளை இடறான் இவன், தான் தான் தேர்ல தேர் தட்டுல மேல இருக்கான், அவன் தேரோட்டி கீழே இருக்கான், தேரோட்டி தானே இவன், தேராளியாச்சே கிருஷ்ணன் சாரதி தானே இவன் ரத்தியான். அப்போ ஒரு தேராளி தேரோட்டிக்கு கட்டளையிடுற மாதிரி, ஒரு கார்ல போறவர் அந்த டிரைவருக்கு கட்டளையிடுற மாதிரி, கிருஷ்ணனை பார்த்து ரெண்டு சேனைக்கு நடுவில் என் தேரை செலுத்தி அங்க நிறுத்தி வை அப்படின்னு கட்டளையிடுறானா அர்ஜுனன். இதுதான் பீஷ்மருக்கு பொறுக்கலை, யார் யாருக்கு கட்டளையிடுறது, பரபிரம்மத்துக்கு கட்டளையிட முடியும், ஏதோ நமக்காக ஒரு காரியம் செய்கிறேன் அப்படின்னு வந்தா அதை பார்த்து ஆஜ்ஞை பண்ண முடியுமா அப்படின்னு திடுக்கிட்டு போற பீஷ்மர். அர்ஜுனன் இப்படி இருக்கானேங்கிற, ஆனால் அப்ப நடந்தது ஆச்சரியம் என்ன கேட்டா, சத்தியத்தேன சோதிதா தட்சணாதேவ அப்படின்னு கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார். அர்ஜுனன் சொன்ன உடனேயே அடுத்த க்ஷணத்திலேயே தேர கொண்டு போய் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டான் கண்ணன். அர்ஜுன் எதுக்காக அங்க போய் நிறுத்த சொன்னான்னா, யாவது ஏதான் நிரீக்ஷேகம், அங்க கொண்டு போய் தேர நிறுத்து என் முன்னாடி யார் யார் யுத்தம் பண்ண போறாள், யார் யார் இருக்கா அப்படிங்கறத நான் ஒரு தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கான். கிருஷ்ணன் சிரிச்சுன்னா, பார்த்தா என்ன ஆகுங்கிறது தெரியும், இப்ப பார்த்தா அவளோட யுத்தம் பண்ண முடியாமல் காண்டீபம் கையிலேருந்து நழுவ இவன் மனசெல்லாம் பேதரிச்சு போய் கிருஷ்ணன்கிட்டயே சரணாகதி பண்ணி பகவத்கீதை உபதேசம் வாங்க போனான், அதான் நடக்க போறது. ஆனா முதல்ல சொல்லிட்டு கம்பீரமா சொல்றான், நான் யார் யார் என்னோட யுத்தம் பண்ண போறான்னு பாக்கணும்னா, பார்த்தா யார் இருக்காருன்னா பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார். அப்போ அவெல்லாம் இருக்கிறத பார்த்தான்னா அவள் பீஷ்மர் துரோணர் அப்படின்னு பார்க்காம, என்னுடைய ஆச்சாரியர் இருக்கார், என்னுடைய மாத்துளர் இருக்கார், என்னுடைய தாத்தா இருக்கார், தத்ரா அபஸ்யத் ஸ்திதான் பார்த்தா, யார் யார் இருக்கான்னு பார்த்தான்னா ஆச்சாரியன் மாத்திரன் மாத்துளர் இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கான், உறவு வச்சு பாக்குறான். அதனால அவளுக்கு அவளை கொல்லலாமான்னு தோணி போச்சு. அது இருக்கட்டும், அது தெரியாமல் முதல்ல கம்பீரமா சொன்னான், அவ கொண்டு போய் தேர நிறுத்து, தட்சணா தேவங்கிற அந்த க்ஷணமே கொண்டு போய் நிறுத்திட்டான் கண்ணன். காத்துட்டு இருக்கான் அர்ஜுன் ஒரு வார்த்தை சொல்லணும், அதை நாம கேட்கணும், அதான் விஜயாத்மா. அர்ஜுனன் கிட்ட அத்தனை பிரீத்தி, இவெல்லாம் சரணாகதி பண்ணுவார், திரௌபத்தியா சகிதா சர்வே நமச்சக்ருஹு ஜனார்தனம், திரௌபதியோடு கூட சேர்ந்து இருந்து ஸ்ரீ கிருஷ்ணனை வனத்துல இருக்கும்போது சரணாகதி பண்ணாள் வருது, அதனால அவளுடைய காரியத்தை முடிச்சு கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்கான். சொன்ன வண்ணம் செய்த கண்ணன் அப்படின்னு ஆறான், அத பீஷ்மர் கொண்டாடுற. சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரயோல் பலயோகோ ரதம் பிரவேசிய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷணா கிருதவதி விஜய சகே ரதிர்மமாஸ்து. சபதி சகிவஜா, அவன் சகின்னு நினைச்சிருந்துருக்கான், சகான்னு நினைச்சிருந்துருக்கானே தவிர அவர் பரபிரம்மம், நான் ஜீவன், அவனுக்கு தாசனானவன், சேஷத்வம் என்னுடைய சுரூபம் அப்படின்னு தெரியல. நம்முடைய சகா கிருஷ்ணன் நமக்கு சகாயம் பண்றதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான், அப்படின்னு நினைச்சுன்னு கட்டளை விட்டுட்டான். ஆனா அதை கேட்ட உடனே கிருஷ்ணன் கொஞ்சமாவது யோசிக்கணுமே, விஸ்வராவும் யோசிக்கிற கிருஷ்ணன் யோசிச்சு செய்யலாமா வேணாமா அப்படின்னும் அர்ஜுனா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் சொல்லாம ஏதோ அதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி, அர்ஜுன் சொல்லணும் நாம செய்யணும் அப்படின்னு அதுவே தன்னுடைய சுரூபங்கிற மாதிரி உடனே கிளம்பிட்டானே. அதான் பகவத் ராமானுஜனும் அதை கொண்டாடுற சுவாமி தேசிகனும் தாத்பரிய சென்றிருக்கையில அதனுடைய தாத்பரியத்தை அழகா எழுதுற. அர்ஜுனன் கட்டளையிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தேரை செலுத்த ஆரம்பிச்சுட்டான். அத்தனை ஆசை, நிஜ பரையோர் பலயோகோ ரதம் பிரவேச, ரெண்டு சைன்யத்தினுடன் தேரை கொண்டு போய் நிறுத்திட்டான். தன்னுடைய சைன்யம் எதிராளியுடைய சைன்யம் ரெண்டுத்துக்கு நடுவுலங்கிற பாண்டவர்களுடைய சைன்யத்தை தன்னுடைய சைன்யமா நினைக்கிறான் அவன் கண்ணன், கௌரவர்களுடைய சைன்யத்தை சத்ரு சைன்யமா நினைக்கிறான். ஸ்திதவதி அங்க போய் நிறுத்தின அப்புறம்தான் கண்ணனுக்கே ஒரு சந்தோஷம், ஏன்னா அர்ஜுனன் சொல்றத கேட்டோம்னு ஒரு பெருமை. பரசைனிகாயுரக்ஷணாஹிருதவதி, அங்க போய் நிறுத்தினது மாத்திரம் இல்லாமல் தேர் கிட்டு முன்னாடி ஓடி வருதா, அப்ப அர்ஜுனன் துரியோதனன்லாம் பாக்குறான் இல்ல அர்ஜுனுடைய தேர் முன்னாடி வருதே அப்படின்னு. அப்ப ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுல தேரை நிறுத்திட்டும் அந்த தேர்ல அப்படி நின்று கண்ணன் கிருஷ்ணன் எல்லாரையும் அப்படி ஒரு பார்வை பார்த்தானாம். எதிர்க்க யார் யார் இருக்கான்னா, துரியோதனன் இருக்கான், துஷாசனன் இருக்கான், பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், அப்படி ஒரு தரம் பார்த்தானாம். அதுவும் கௌரவர்கள் அப்படி பார்த்தானாம். பரசைனிகாயுரக்ஷணாஹிருதவதி, அவன் பார்வையிலேயே அவ உயிரை கவர்ந்துட்டான், இல்ல பயந்து போயிட்டான் அர்ஜுனன் இல்லை துரியோதனன், இவனுடைய பார்வையை பார்த்து துரியோதனன் பயந்துட்டானாம். என்ன பண்ண போறானோ தெரியலையேங்கிறான், என்னடா இப்படி பாக்குறானே கண்ணன் என்ன பண்ண போறானோ தெரியலையேனா, பக்கத்துல துஷாசனம் சொல்றான், அண்ணா ஏன் பயப்படுறோம், கண்ணன் தான் ஆயுதம் ஒண்ணு எடுக்கலையே, ஆயுதம் எடுத்தா தானே பயப்படணும், அவன் தான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ட்டு நம்ம நிம்மதியை அவனை அந்த பக்கம் விட்டுட்டோம், அதனால ஏன் பயப்படணும் அப்படின்னா, துரியோதனன் சொல்றான் இப்பதான் பயம் அதிகமா இருக்கு, இவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்ல போல இருக்கு, இவன் என்னென்ன மாயம் பண்ண போறானோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே மாயம் பண்ணியே பழக்கம், மாயன் மாயனை வந்து வடமதுரை மைந்தனை, இப்ப என்ன பண்ண போறானோ பேசாம இவன் கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்துடலாமோ தோன்றது, அதுவே பாதுகாப்பு, விரும்ப இருந்தாதான் நமக்கு ஆபத்து, ஏதாவது பண்ணுவான். இப்ப பாரு அவன் பாக்குற பார்வையை பாரு, எப்படி பாக்குறான் பாருங்கிறா, ஏன்னா இவன் உயிரை கவர்ந்துடுற மாதிரி பாக்குறான் துரியோதனன். சுழலை பெருதுரை சிச்சாதனனை அழல விழித்தானே அச்சோச்சோ, கடல் மன்னர் சுகுண கதிர் போல் விளங்கி, மொத்த ராஜாக்களும் பார்த்துட்டு இருக்கா, எல்லா ராஜாக்களும் யுத்தம் பண்றதுக்காக தன்னுடைய வீர தீர பராக்கிரமங்கள்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பக்கம் 18 அக்ஷோகினி, இந்த பக்கம் 11 அக்ஷோகினி, அதுல இருக்கக்கூடிய பல ராஜாக்கள் எல்லாரும் தேர் மேல இருக்கிறவாள்லாம் அப்படி ஆச்சரியமா பிரகாசிச்சிருக்காளாம். தன்னுடைய வீரத்தை காமிக்கிறதுக்காக நான் தான் வீரன் சொல்லும்படியா பிரகாசிச்சிருக்காள். ஆனா கண்ணன் எப்படி இருக்காங்கன்னா, நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் இந்த பக்கம் யுத்தம் பண்ண மாட்டேன், நான் அந்த பக்கம் யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவன். ஆனா தேர்ல சாரதியா வந்திருந்து முன்னாடி நிற்கிறவன் கதிர் போல் விளங்கி, சூரியன் மாதிரி பிரகாசிக்கிறான். இவளுடைய பிரகாசம்லாம் எந்த மூலிக்கு, யுத்தம் பண்றவாளுடைய பிரகாசத்தை காட்டிலும் 100 மடங்கு பிரகாசம் இருக்கு, யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்றவனுக்கு. ஆயுதம் ஏந்தி நின்று இருக்கிறவளுடைய பிரகாசத்தை காட்டிலும் 1000 மடங்கு பிரகாசம் இருக்கு, ஆயுதம் ஒன்னும் இல்லாம இருக்கிற கண்ணனுக்கு, ஒரு சாரதிக்கு, ஒரு தேரோட்டிக்கு. எடலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெருதுரை சிச்சாதனனை, அது கிருஷ்ணன் அப்படி பார்த்த உடனே எழுந்துட்டானா துரியோதனனே, மறுபடியும் உட்காந்துட்டான். முதல்ல ஏன் எழுந்தான்னா, கிருஷ்ணன் அப்படி தேர ஓட்டின்னு வந்து அப்படி பாரு பார்த்த உடனே பயந்துதான், ஐயோ என்ன ஆப்போறதோன்னு எழுந்துட்டான். அப்புறம் ஏன் உட்காந்துட்டான் அப்படின்னா, ஐயோ நம்ம போய் எழுந்துட்டோமே, எதுக்கு எழுந்துக்கணும், ஏதோ கிருஷ்ணனுக்கு எழுந்துதான் எல்லாரும் நினைச்சுட்ற போறாளே, நம்ம தானே ராஜா, நாம எழுந்துக்க கூடாது, தேரோட்டிக்கு ராஜா எழுந்துப்பாளாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். இருந்து கண்ணனை பாக்குறானா, இருந்து உன்னை நோக்கும் சுழலை பெருதுரை துச்சோதனனை. அப்ப கண்ணன் தன்னால ஒரு செய்தி சொல்றானா, துரியோதனா என்ன என்ன சூழ்ச்சி பண்ண, நீ பாண்டவர்களை காட்டுக்கு அனுப்புறதுக்கும் திரௌபதியை சபைக்கு வரவழைக்கிறதுக்கும் அவளை அவமரியாதைப்படுத்துறதுக்கும் இந்த யுத்தத்துக்கும் மொத்தத்துக்கும் எத்தனை சூழ்ச்சி பண்ணிருக்க, உன் சூழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னுடைய சூழ்ச்சியை ஆரம்பங்கிற நான் பண்றேன் பாரு, இது ஒன்னால தாங்க முடியுமா பார் அப்படிங்கிறான். அடல விழித்தானே அச்சோ அச்சோ, ஆழியங் கையனே அச்சோ அச்சோங்கிற பெரிய ஆழ்வார். அந்த மாதிரி அர்ஜுனன் சொன்ன உடனே அர்ஜுனுடைய காரியத்தை முடிக்கிறதுக்காக அந்த க்ஷணத்திலேயே தேரை கொண்டு வந்து நிறுத்தினவன். இப்ப கோபிகா ஸ்திரீகள் எல்லாரும், ஆயர்குல பெண்கள் எல்லாரும், கிருஷ்ணா நீ திருப்பள்ளியிலிருந்து மெதுவா எழுந்து இங்கனே பொன்பருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த க்ஷணம் அங்கிருந்து வந்துட்டான். அர்ஜுனுக்கே காரியம் செஞ்சு கொடுக்கும்போது இவாளுக்கே செஞ்சு கொடுக்க மாட்டான். அடுத்த க்ஷணமே எழுந்திருந்து இவர்கள் சொன்ன மாதிரி ஆச்சரியமா நடையோடு கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கான், சிம்ஹாசனத்துக்கு வந்து எழுந்துள்ளிட்டான். மனசுல பரிபூர்ண திருப்தி, நமக்காக கண்ணன் ஒரு நாலடி எடுத்து வைக்கிட்டு நடக்கிறானே, எழுந்துவானா உடனே எழுந்து நடந்து வரானே அப்படின்னு ஆச்சரியம். இப்படிப்பட்ட பரந்தாமன் நடந்துவா அப்படின்னா உடனே நடந்து வரானே அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. பெருமை மாத்திரம் இல்லை, அவருடைய சௌலபியத்தை நினைச்சு ஒரு அனுபவம் இருக்கு. அவன் அப்படி சிம்ஹாசனத்துல உட்காந்து உடனே அவன் கிட்ட போய் தன் காரியத்தை சொல்லணும். யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் தானே சொல்லியிருக்கா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறான். அவ சொல்லணுமோ இல்லையோ, அவ சொல்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எங்களுக்காக நாலடி நடந்து வந்தான் இல்லையா, அவனுக்கு பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறான். வந்த காரியம் இருக்கட்டும், சரி நீங்க போங்க நான் வரேன் அப்படின்னும், இல்ல நான் வரத்துக்கு இன்னொரு ரெண்டு மணி காலம் ஆகும் அப்படின்னும், இல்ல அங்கெல்லாம் வேண்டாம் இங்கேயே சொல்லுங்க அப்படின்னும், இப்படிலாம் எதுவும் உதாசீனமாக வார்த்தை எதுவும் சொல்லாமல் ஏதோ இதுக்காக காத்திருந்த மாதிரி உடனே நடந்து வந்துட்டானாம் கண்ணன். அதனால இவாளுக்கே மனசு கேட்காமல் பல்லாண்டு பாடுறாள். தண்டகாரண்யத்துல மகர்ஷி எல்லாம் ஸ்ரீராமனுக்கு பல்லாண்டு பாடினாளாம். அவளும் ஒரு காரியம் சொல்லணும் தான் போனான், பெருமாளை பார்த்து தம்முடைய காரியத்தை விஜயாபனம் பண்ணணும். என்ன காரியம் அப்படின்னா, இந்த ராட்சசாலெல்லாம் ரொம்ப உபதிரவம் பண்றாள், அதனால ஏகிபச்ச சரீராணி முனிலாம் பாவிதாத்மனாம், அங்க வந்து இந்த சரீரங்களை பாரு, தாட்சதர்கள் கொண்டு போட்ட சரீரங்களை பாருங்க அப்படின்னு அதை காமிச்சு தங்களுக்கு பெருமாள் கிட்ட அபயம் கேட்டு வாங்கிக்கணும். தாட்சதால் கிட்டன்னு எங்களை காப்பாத்துங்கோ என்ன அபயம் கேட்டு வாங்கணும். தாட்சதர்களை கொல்றதுக்காக, ரிஷிகளுக்கு அபயம் கொடுக்கறதுக்காக ஒரு பிரார்த்தனை, ஒரு சரணாகிதி பெருமாள் கிட்ட பண்ணணும், அதுக்காக தான் போறாள். ஆனா பெருமாளை பார்த்த உடனே ஜடாமுடியோட கூட, மர உரியோட கூட, கையில தனுஷோடு கூட, சௌமியமான திருமுகத்தோடு கூட ஆச்சரியமா அவன் நிக்கிற அழக பார்த்த உடனே வந்த காரியத்தை மறந்தார்கள். பெருமாளுக்கு பல்லாண்டு பாட ஆரம்பிச்சுட்டார். முனி வேஷத்துல இத்தனை ஆச்சரியமா இருக்காரு, மகாபுருஷன் தீரோதாத்த நாயகன் ராஜவேஷத்துல இருந்தா பரவாயில்ல, ரிஷி வேஷத்துல இருக்கார், ஆனா ரொம்ப அழகா இருக்கார். ரிஷி எல்லாம் கூட அழகா இருப்பா போல இருக்குங்கிறா, அவளுக்கே தெரியாது அவளுக்கு கூட அழகு இருக்குமான்னா. ரூப சம்ஹனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதம் ததுசுரு விஸ்மிதாகாராக ராமசியவனவாசின மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. உடனே பல்லாண்டு பாட ஆரம்பிச்சுட்டாளா. உள்ள சாப்பிட வந்தவர்கள் சாப்பாட்டை மறந்தார்கள் அப்படின்னு பெரிய அச்சம்பிள்ளை, ஆகாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சவா ஆகாரத்தை மறந்துட்டாவா, மாதிரி தம் விஷயத்தை கூட மறந்து பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுற அளவு அவனுடைய சௌந்தரியம். நமக்காக இவ்வளவு தூரம் பெருமாள் நடந்து வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சு பாக்குறா, இந்த மாதிரி ரூபம் தரிச்சு வந்திருக்காரு. அந்த மாதிரி இப்ப கிருஷ்ணன் நமக்காக நடந்து வந்தானே அப்படின்னு இவாளுக்கே மனசு நுந்து போ. அதனால முதல்ல நடந்து வந்தவனுக்கு ஒரு பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு பாட்டு. அது மட்டுமல்ல, அந்த நடந்து வரும்போது அந்த அழகையும் அனுபவிக்கிறாள். எத்தனை அழகா நடந்து வந்தா, முன்னாடி சைன திருக்கோளத்துல சேவை, இப்போ வீட்டிலிருந்து திருக்கோளத்துல சேவை, நடுவுல நடந்த திருக்கோளத்துல சேவை, அதை நினைச்சு பார்த்து அதை அனுபவிக்கிறாளாம். எல்லாமே அழகுதானே, நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தாங்கிற ஆழ்வார் இதை நினைச்சிட்டு இருந்தா போறோம். பெருமாள் எப்படி நிற்கிறான், எப்படி நடக்கிறான், எப்படி கிடைக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருந்தாலே போறோங்கிற பல திவ்ய தேசங்கள் போக வேணும். அந்தந்த திவ்ய தேசங்கள்ல பெருமாள் எப்படி சேவை சாதிக்கிறார் அப்படிங்கறத அனுபவிக்கிறோம். அதுவே போரும், அதுவே பரமக்ஷேமம் அப்படிங்கிறார். வெங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காதா பூங்கிடங்கின் கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாமிடர். நான்கிடத்தும் திருவேங்கடம், திருவிண்ணகர், திருவெக்கா, திருக்கோவலூர், நாலு இடத்த எடுத்துக்கிறார். நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாமிடர். இருந்தா போறும், நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்ததுங்கிறார். இது ஒரு ஆழ்வார் அனுபவிக்கிறார். திருப்புளிங்குடி கிடந்தாய் அப்படின்னு நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். திருப்புளிங்குடி கிடந்து திரு வரகுணமங்கையில் வீட்டில் இருக்கார் பெருமாள், அது ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த மாதிரி அந்தந்த திவ்ய தேசங்களில் பெருமாள் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சேவித்து அனுபவித்தாலே போதும். இப்போ அந்த அனுபவத்தில் இருக்கிறபடினால பெருமாள் நடந்த திருக்கோலத்தை இப்போ சேவிச்சபடினால உடனே நடந்த அழகு ஞாபகம் வந்துதான். இதெல்லாம் என்ன நட அழகு, அன்றைக்கு ஒரு நாள் நடந்தான் இல்லையா, அன்று இவ்வுலகம் அளந்தான், ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் அப்படி நடந்தான். நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானேன்னு சொல்லும் போதே நடந்தான் அப்படிங்கிறதுக்கு திருக்கோவலூர் சொல்ற. திருக்கோவலூர்ல பெருமாள் திருவிக்கிரம பெருமாள், திருவிக்கிரம பெருமாள் ஒரு அடி எடுத்து வச்சார்னா இந்த லோகம் மொத்தத்தையும் நடந்துட்டார். அப்படிப்பட்ட பெரிய அடி உருவிக்கிரமஹா அப்படின்னு பெயர். உருக்கிரமஹான்னு வேதம் சொல்றது அடிக்கடி. விஷ்ணுவ பத்தி சொல்லச்ச பல இடத்துல விஷ்ணவ உருக்கிரமாய அப்படின்னு வரும், விஷ்ண உருக்கிரமா அப்படின்னு வரும். உருக்கிரமன் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். உருக்கிரமம்னா மிகப்பெரிய அடி எடுத்து வைத்தவன் அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய அடி எடுத்து வைப்பான். நாமெல்லாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அப்ப எவ்வளவு தூரம் போறானோ ஒரு அடி தூரம் போறோம், இல்ல கொஞ்சம் வேகமா வந்து குதிச்சான்னா பத்து அடி தூரம் போலாம், அவ்வளவுதானே. ஒரு அடி எடுத்து வச்சு உலகத்தையே தாண்டினவன் அப்படிங்கிறது பகவான் தான். ரெண்டாவது அடி எடுத்து வச்சு ஆகாச மொத்தத்தையும் தாண்டினவன் அப்படிங்கிறவன் பகவான் தான் இருக்க முடியும். அதனால்தான் உருக்கிரமஹா அப்படின்னு திருநாமம் அவனுக்கு. திருக்கோளூர் எம்பெருமான் அப்படி திருவிக்கிரம பெருமாளா இருந்தார். அவன் நடந்தான் அப்படின்னா அந்த பெருமை, இப்படி நடந்த பெருமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால கந்தன் இன்னைக்கு நாலடி நடந்தது இருக்கட்டும், அன்னைக்கு அப்படி நடந்த பெருமையை நினைச்சு பார்க்கிறார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி, இந்த திருவடி தானே அன்னைக்கு இந்த லோகத்தை எல்லாம் அளந்தது. அப்ப இந்த நடை என்ன, இப்ப நமக்காக நடக்கிறான் இது. அன்னைக்கு யாருக்காக நடந்தான் அப்படின்னா எல்லார் சிரஸ்லையும் தன்னுடைய திருவடியை எடுத்து வச்சு சராசர வசீகரஹா சரண பங்கஜே நாங்கிதம்னு சொல்ற மாதிரி, நீங்க எல்லாரும் என் திருவடி நிழல் கீழே அப்படின்னு காண்பிப்பதற்காக. அது யார் புரிஞ்சின்றாலோ புரிஞ்சுக்கலையோ, அன்னைக்கு லோகம் மொத்தத்தையும் அளந்தாச்சு. என்னைக்கு திருவிக்கிரம பெருமாள் அளந்தாரோ அன்னைக்கு அவர் திருவடி கீழே நாம இருந்தாச்சு, அவர் திருவடி நிழல்ல நாம இருந்தாச்சு. அதுதான் சத்தியம். புரியலையே, ஒத்துக்கலையே, தெரியலையே அப்படிங்கிற விஷயம் வேற. ஆனா இது நடந்துருக்கு காரியம். எப்படி நமக்கு ஹிருதயத்துக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கானோ, அது புரிஞ்சுக்காமல் நிறைய பேர் இருக்கா. எல்லாருடைய ஹிருதயத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான், அந்தரியாமையா தான் இருக்கான், எல்லாரையும் நியமனம் பண்ணிட்டு இருக்கான். அவன் இருக்கான்ங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சு அவன் கூட சண்டை போடுறவா உண்டு. அப்படி ஒருத்தன் வாடகைக்கு இருக்க மாதிரி ஒண்டின்னு இருக்கான்னு தெரிஞ்சு அவங்கிட்ட வாடகை கூட வாங்கிடுவாங்க. நல்லவேளை தெரியாது பாதி பேருக்கு. அந்த மாதிரி திருவிக்கிரம பெருமாள் எல்லாரையும் வளர்ந்த போது எல்லார் சேதத்தையும் தன் திருவடி நிலையில கொடுத்துட்டாருங்கிறது தான் சத்தியம். இப்போ எல்லாருக்குமா செய்த காரியம் இருக்கட்டும், இன்னைக்கு நமக்காக மூணடி எடுத்து வச்சான். அன்றி உலகம் வளர்ந்தாய், இன்று யாம் வந்தோம் இறங்கு. அன்னைக்கு இந்த உலகத்தை எல்லாம் அளந்தாய், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு மூணடி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணலாம். எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கேன், யசோதை பிராட்டி ஒரு சமயம் என்ன பண்ணாலாம், கண்ணனுக்கு நடை கத்து கொடுத்தாலாம். நடக்க முடியல, சின்ன குழந்தை, கண்ணனும் நடக்கிற மாதிரி பாவனை பண்றான். ஒரு அடி எடுத்து வைக்கிறான், கீழே விழுந்துடுறான். யசோதை பிராட்டிக்கு எல்லா ஆனந்தத்தையும் கொடுக்கணும்னு முடிவு பண்ண முடியினால நடக்கத்துக்கிற மாதிரி பாவனை பண்றான். பத இஸ்திரி விக்ராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பால பாவம் கரேண சங்கிரிஹ்ய கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாஸ சனைர் யசோதா. விஜயத்துல மெதுவா நடக்கத்தை கொடுக்கறாளாம். ஒரு அடி நடப்பான் கண்ணன், கீழே விழுந்துருவான். ரெண்டாவது எடுத்து போட்டு கீழே விழுந்துருவான் குழந்தை. அப்ப யசோத பார்த்தா தன் கையை பிடிச்சுக்க சொல்றான். கரேண சங்கிரிஹ்ய கராம்புஜாக்ரம், தன்னுடைய கையினாலே கிருஷ்ணனுடைய கண்ணையை பிடிச்சு மெதுவா ஒரு அடி கீழே விழறதுக்கு முன்னாடி இன்னொரு அடி எடுத்து வச்சுடணும். வலது திருவடி எடுத்து வச்சாச்சுன்னா கீழே விழுந்துரும் குழந்தை. அது அப்படியே பிடிச்சுன்னு கீழே விழா பார்த்துட்டு அப்படியே இடது திருவடி எடுத்துக்கும்படி பண்ணணும். அதுக்காக நடை கத்து கொடுக்குறான். ஆனா கண்ணை பொத்துல கீழே விழுந்துட்டான். கண்ணா ஒரு ரெண்டு அடி எடுத்து வைடானா புதியலமானது குழந்தை. மாட்டேங்கிறது, எனக்காக ஒரு மூணு அடி எடுத்து வையேன் அப்படிங்கிறாங்க. எனக்காக எனக்காக ஒரு மூணு அடி எடுத்து வை, நிறைய வேண்டாம், ஒரு மூணு அடி எனக்காக எடுத்து வைனா கண்ணன் தூக்கி வாரி போட்டு ஏற்கனவே மூணு அடி எடுத்து வச்சிருக்கான். அந்த மாதிரி இப்ப எடுத்து வைக்க முடியுமா? இருந்தா கூட யசோதை பிராட்டி கேட்டாலேங்கிறதுக்காக மூணு அடி சின்னதா எடுத்து வச்சானா கண்ணன். இப்போ பதைஸ்திரி கிராந்த ஜகத்ரயந்தம் மூணு அடி எடுத்து வச்சா மூணு லோகத்தையும் அளந்துருவானே. அவன் யசோதைக்காக இப்ப சின்னதா மூணு அடி எடுத்து வச்சான். இப்போ சஞ்சாரயாமாச சனையீர் யசோதா அப்படின்னு அந்த மாதிரி லோகத்தையெல்லாம் வளர்க்கக்கூடியவன் எங்களுக்காக இப்போ ஒரு நாலடி எடுத்து வச்சு அங்கிருந்து சிம்மாசனத்துக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறத அனுபவிச்சு அதை அனுசந்தானம் பண்ணி பல்லாண்டு பாடுறார்கள். அன்று இவ்வுலக வளர்ந்தாய் அடிகோத்ரி, பெருமாள் திருவடிக்கு பல்லாண்டு நடந்து வந்தபடியினாலே இந்த லோகத்தையெல்லாம் அன்னைக்கு அளந்த ஒரு பெருமை ஆண்டாள் திருப்பி திருப்பி சொல்ற. ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னு திருவிக்ரம அவதார வைபவத்தை சொன்ன. அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் அப்படின்னு திருவிக்ரம அவதார வைபவத்தை சொல்ற. இப்ப மறுபடியும் திருவிக்ரம அவதார வைபவத்தை சொல்ற. மற்ற அவதாரங்கள் இப்படி சொல்லல. ராமாவதாரம் ஒரு இடத்துல இருக்கு, நிருசிம்மாவதாரம் ஒரு இடத்துல குறிப்பா இருக்கு, அதுவும் ஸ்பஷ்டமா இல்ல. திருவிக்ரம அவதாரத்தை மாத்திரம் திருப்பி திருப்பி சொல்ற. கிருஷ்ணாவதாரம் சொல்றது கிருஷ்ணன் தான் விஷயம், அதனால அது விஷயம் வேற. வேற திருப்பாவையில மத்ஸ்ய அவதாரத்தை சொன்னாரா கூர்ம அவதாரத்தை சொன்னாரோன்னா ரொம்ப தேடி பார்க்கணும், கிடைக்காது. திருவிக்ரம அவதாரத்தை மாத்திரம் ஏன் மூணு தினம் சொன்னார் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கட்டும். ஆண்டாளுக்கே ஈடுபாடு அதிகம். வேதமே திருக்கம் அவதாரத்தை தான் திருப்பி திருப்பி சொல்றது பல இடத்துல வேதத்திலேயே. அவன் அளந்த வைபவம் தான். ஆனால் திருப்பாவையும் ஒரு வேதமா இருக்கிறபடினால இதுவும் ஒரு சாகிஸ்ரீ அமிர்தா சதாம் அப்படிங்கிற மாதிரி விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வசசாதுகானாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது வேதத்தை அமிர்தம் அப்படின்னு சொல்றது உண்டு, ஸ்ரீ அமிர்தம் அப்படின்னு சொல்றது உண்டு. இதை திருப்பாவைன்னு சொல்ற மாதிரி அந்த வேதத்தை ஸ்ரீ அமிர்தம் சாகிஸ்ரீர் அமிர்தான்னு சொல்றது உண்டு. ஆனால் அந்த வேதம் அப்படிங்கிற அமிர்தமானது எல்லாருக்கும் கிடைக்க மாட்டேங்கிறது. சில பேர் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும், சில பேர் பண்ணக்கூடாதுன்னே இருக்கு. அந்த சில பேரும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற சில பேரும் பண்றது இல்லை, சில பேர் தான் பண்றா, சில பேர் பண்ணாமே இருக்கார். ஆனா அப்படி இல்லாமல் இந்த அமிர்தம் இருக்கும் இல்லையா, திருப்பாவை அப்படின்னு ஒரு அமிர்தம் இருக்கு. இதுவும் ஒரு ஸ்ரீ அமிர்தம் தான், ஏன்னா திருப்பாவை தானே. அந்த ஸ்ரீ அமிர்தமான இந்த திருப்பாவை இருக்கே இது விஸ்வோபஜீவியம் அப்படிங்கிற, இது லோகத்துல யாரு வேணும்னாலும் இத இந்த திருப்பாவை சொல்லலாம், இந்த அமிர்தத்தை அனுபவிக்கலாம். ரெண்டு மூணு அர்த்தம் இருக்கு. தேவலோகத்துல இருக்கக்கூடிய அமிர்தம் மனுஷலோகத்துக்கு கிடைக்காது, இல்ல பிராமணர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேதம் அப்படிங்கிற அமிர்தம் மற்ற பேருக்கு கிடைக்காது. ஆனால் இந்த திருப்பாவை அப்படிங்கிறதோ இந்த அமிர்தம் இருக்கே இது தேவர்களுக்கும் கிடைக்கும், மனுஷர்களுக்கும் கிடைக்கும், பிராமணர்களுக்கும் கிடைக்கும், அப்பிராமணர்களுக்கும் கிடைக்கும், யாருக்கு வேணாலும் கிடைக்கும். சின்ன குழந்தைகள் கூட சொல்லலாம், சின்ன ஸ்திரீகள் கூட சொல்லலாம், அவளுக்கு தான் பிரதானம், குழந்தைகள் தான் முக்கியம். அதனால விஸ்வோபஜீவியம் அமிர்தம் அப்படிங்கிற திருப்பாவை லோகத்துல எல்லாருக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமிர்தம் அப்படின்னா அது திருப்பாவை தான். வேதத்துக்கு மாதிரி பெயர்பட்டது. அப்போ வேதம் என்ன பண்ணித்தோ அது அந்த திருப்பாவை பண்றதாம், வேதத்துக்கு சமமா இருக்கு. அதனால வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்ற மாதிரி வேதத்துக்கு சமமா இருக்கு. அப்படினால வேதம் என்ன பண்ணிட்டு கேட்டா எந்த அவதாரத்தை நிறைய வாட்டி சொல்லியிருக்கும் பார்த்தா திரிக்ரம அவதாரத்தை தான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கு. இதம் விஷ்ணுர் விஜக்ரமே த்ரேதா நிததே பதம் சமூட வர்ஷ்ய பாகும் சுரே அப்படின்னு மந்திரம் சொல்றது. பகவான் உலகளந்த வைபவத்தை த்ரீணி பதா விஜக்ரமே விஷ்ணு கோபாதா அப்ஜா அப்படிங்கிறது இன்னும் பல இடத்துல இருக்கு. எஸ்யோ ருஷு த்ரிஷு விக்ரவணேஷு அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பல இடத்துல விஷ்ணோ க்ரமோசி அப்படின்னு இருக்கு. எத்தனை இருக்கு? பெருமாள் உலகளந்த வைபவத்தை வேதம் சொல்லி சொல்லி மாளல. அதனாலதான் அந்த வேதத்தையே தமிழ்ல பண்ணும்போது அதே மாதிரியே அந்த உலகளந்த வைபவத்தை ஆண்டாளுக்கும் சொல்லி சொல்லி மாளல, திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. அன்றி உலக வளர்ந்தாய் அடிபோத்ரி, ஆச்சரியமா அளந்த வைபவத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கணும். ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொன்ன மாதிரி ஓங்கி உலகளந்த உத்தமன்ல உத்தமன்னு சொல்லியிருக்க. அடுத்தது அம்பர மூடருத்து ஓங்கி உலகளந்தால உம்பரு கோமான் அப்படின்னு சொல்லியிருக்க. உத்தமன்னு ஒரு டைட்டில், உம்பரு கோமான் அப்படின்னு ஒரு டைட்டில். இப்போ இந்த பாட்டுல என்ன கேட்டானா, அன்றி உலக வளர்ந்தாய் அடி போற்றின்னு பல்லாண்டு. இப்போ விருதம் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், இன்று யாம் வந்தோம், பல்லாண்டு பாடுறதுக்கு தானே நாங்க வந்திருக்கோம். அன்னைக்கு நீ உலகளந்த போது உன்னை சேவிக்கிறதுக்கு நாங்க வந்தோமா அப்படின்னா எங்க இருந்தோன்னே எங்களுக்கே தெரியாது. எங்கேயோ இருந்தோம், ஆனா எங்க இருந்தோம் தெரியாது. அப்ப பல்லாண்டு பாட முடியல. இன்னைக்கு அப்படிப்பட்ட நீ எங்களுக்காக நாலு அடி எடுத்து வைக்கும் போது பல்லாண்டு பாடும். ஏன்னா அதை காட்டிலும் இது ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கை உலகளந்த வைபவத்தை காட்டிலும் இன்று யாம் வந்தோம், இன்று நாங்க வரும்போது நீ அடி எடுத்து வச்சு பெரிய ஆச்சரியம். ஏன்னா திருக்கோவலூர் எம்பெருமான் விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், திருக்கோவலூர் எம்பெருமான் உலகளந்த பெருமான். அப்போ ஒரு திருவடியை உயர தூக்கி உலகளந்த சேவையில சேவை சாதிக்கிறார் பெருமான். உலகம் மொத்தத்தையும் ஒரு திருவடியால் அளந்தவர், மேலுலகம் மொத்தத்தையும் அடுத்த திருவடியால் அளந்தவர். அதே திருக்கோவலூர் எம்பெருமான் தான் முதலாழ்வார்கள் மூணு பேரை நெருக்கிறதுக்காக இடமில்லாத இடத்துல ஒரு சின்ன ரேழில உள்ளுக்குள்ள போனவர், முதலாழ்வார்களுக்கு நடுவுல போய் நெருக்கினவர். அவர்களோட தான் நெருக்குண்டு அந்த பாகவத சம்சர்க்கம் பக்த உபமர்த்த ரசிக்காங்கிற மாதிரி பக்தர்கள் நெருக்கும் போது அது ஒரு அதை ரசிக்கிறானா பெருமான், அது எப்படி இருக்கும் பார்க்கணும்னு அதுக்காக அங்க போயிருக்கான். அப்போ அதான் சொல்றார் சுவாமி தேசிகன், நீ ஒரு பெரிய அடி எடுத்து வச்சு உலகத்தை எல்லாம் அளந்த அத்தனை பெரிய திருமேனி எடுத்திருக்கான். இவன் திருவடி அத்தனை பெருசா இருந்தா திருமேனி அத்தனை பெருசா இருக்கும். இவன் பூமியை அளந்தான் அப்படின்னா ஒரு திருவடினாலே பூமியை அழுக்கும் போது இவனுடைய திருமுடிங்கிறது ஆகாசத்தை தாண்டி போயிடுது. அத்தனை பெரியவனா இருந்தாதான் திருவடி அத்தனை பெருசா இருக்கும். பெரிய திருமேனி எடுத்து உலகளந்த பெரிய விஷயம் இல்ல, ஆனால் ஒரு சின்ன திருமேனியை எடுத்துட்டு இந்த பக்தர்களுக்கு நடுவுல முதலாழ்வார்களுக்கு நடுவுல நெருக்குண்டு நிக்கிறேன் இதுதான் ஆச்சரியங்கிற. அந்த மாதிரி நீ எங்களுக்காக நடந்து வந்தது ஆச்சரியம். அன்றி உலகம் அதனாலதான் பல்லாண்டு பாடுறா சிவா, அதையும் நினைச்சு இதையும் நினைச்சு பல்லாண்டு பாடும். அன்றி உலகமளந்தால் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அது பல்லாண்டு பாடணும்னு ஆரம்பிச்சா நிறைய இருக்கு. அது சட்டுன்னு ஆரம்பிச்சு சட்டுன்னு முடியாது. பெரியாழ்வார் மாதிரி பெரியாழ்வார் முதல்ல பல்லாண்டு பாடணும்னு ஆரம்பிச்சார், அது எங்க முடிஞ்சு கேட்டா 473 பாட்டும் பல்லாண்டு தான் உண்டா. 473 பாட்டும் அவர் பல்லாண்டு தான் பாடிட்டு இருக்கார். மங்களா சாசனம் தான் நடக்கிறதா பெரியாழ்வார். அந்த மாதிரி அது சட்டுன்னு ஆரம்பிச்சு நிக்கிற விஷயம் இல்ல. அடுத்து பெருமாள் நடந்த வைபவத்தை பார்க்கணும்னா ராமாவதாரத்துல அவர் நடந்து நடந்து நடந்து வந்து தென்னிலங்கைக்கு போய் அங்க ராவணனை சம்ஹாரம் பண்ணார். அது வரைக்கும் நடந்துட்டே இருந்தாராம். நடந்த கால்கள் நொந்தவோ, அயோத்தியிலேருந்து கிளம்பி சித்திரகூட்டம் வந்து சித்திரகூட்டத்திலேருந்து கிளம்பி தண்டகாரண்யம் போய் தண்டகாரண்யத்தில் உள்ள பிரவேசம் பண்ணி 10 வருஷ காலம் நடந்துட்டே இருந்து கடைசியில பஞ்சவட்டிக்கு வந்து பஞ்சவட்டியிலேருந்து நடந்து பம்பாதீரம் வந்து அங்கிருந்து நடந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து அங்கிருந்து வந்து சேதுக்கரைக்கு வந்து அங்கிருந்தும் சமுத்திரத்தை தாண்டறதுக்கு நடந்தே போய் சமுத்திரத்தை தாண்டி லங்கையில போய் போய் இத்தனை தூரம் நடந்து சென்று அப்படிங்கிற நடந்தே போனார். அதுவும் 10 வருஷ காலம் தண்டகாரண்யத்தில் நடந்தே இருந்தாங்க வால்மீகி சொல்றார். 10 வருஷ காலம் ஒரு இடத்துல இல்லையா, நடுவுல 14 வருஷ காலத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டா, முதல்ல சித்திரகூட்டத்துல இருந்தார் பரதன் வந்து போனார், அப்புறம் மகரிஷியில பார்த்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் கடைசி வருஷத்துலதான் ராவணன் வந்தான் சூர்பனக்கு வந்தால் அந்த கதை. நடுவுல 10 வருஷ காலம் என்ன நடந்ததுன்னு கேட்டா பெருமாள் நடந்துட்டு இருந்தார் அப்படிங்கறதா நடந்துதான். 10 வருஷம் இதுதான். பல இடத்துக்கு நடந்திருக்க. ஒரு ஆசிரமத்துல போய் 3 நாள் இருப்பார், இன்னொரு ரிஷியின் ஆசிரமத்துல போய் 10 நாள் இருப்பார், இன்னொரு ரிஷியின் ஆசிரமத்துல போய் 15 நாள் இருப்பார், இன்னொரு ரிஷியின் ஆசிரமத்துல வந்து 5 நாள் இருப்பார். பல ரிஷிகளுடைய ஆசிரமத்தை தேடி தேடி தேடி தேடி காடு முழுக்க நடந்திருக்கார். அதான் சென்று அப்படிங்கிற நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்றி ஆவரும் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடித்திட்டு நாட்டை அழித்து உயர் செய்து நடந்தமை கேட்டுமே. இங்க நடந்தது மாத்திரமில்ல கடைசியில் சீவி குண்டத்துக்கு நடந்த வைபவத்தையும் சொல்றார் அவர். இங்க எத்தனை நடந்துருந்தார், எத்தனை காலம் நடந்துருந்தார், அதான் ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோங்கிறார் திருமேசி ஆழ்வார். நடந்து நடந்து இருந்தே அந்த கால்கள் வலிக்கிறதா, அதனால்தான் படுத்துட்டு இருக்கியாங்கிற திருக்குழந்தையில திருக்குழந்தை எம்பெருமான் படுத்துட்டு இருக்காரு. ஏன் படுத்துட்டு இருக்கான், நான் ஏதோ உடம்புல சிரமம் போல இருக்கு, ஏன் எழுந்து பேச மாட்டேங்கிறான் பாக்குறாரு. ஏன்னா பெருமாள் எழுந்து பேசணும் ஆழ்வாருக்கு எதிர்பார்க்கிறார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாளால் தான் கூடவே வந்துட்டார் திருவசி ஆழ்வாரோட. ஆனா இந்த திருக்குழந்தை பெருமாள் மாத்திரம் படுத்துட்டே இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு, எழுந்து சௌக்கியமா கேட்க மாட்டேங்கிறாரு, இல்ல ஒரு கடாட்சம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் இப்படி தூங்குற மாதிரி இருக்காருன்னு யோசிச்சு பார்த்தார். ரொம்ப சிரமமா இருக்கு போல இருக்கு, அதால் தான் அப்படி இருக்காரு. என்ன சிரமமா இருக்கும்னா நடந்து நடந்து சிரமம். எப்ப நடந்தார்னா ராமாவதாரத்தில் நடந்தார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குழுங்கவோ விலங்குமல் வரை சேனும். இல்ல ஒருவேளை வராகாவதாரத்தை பூமியை எடுத்து வச்ச அந்த பாரம் அப்படியே தாங்கிட்டு இருந்தபடியினால உடம்பெல்லாம் வலிக்கிறது போல இருக்கு. திருமேனி வலிக்கிறதா இல்ல திரு கால்கள்லாம் வலிக்கிறதா, அதால் தான் சேனத்தில் இருக்கியா கேட்கிறேன். இவர்கிட்ட கேட்டவுடனே பெருமாளை விழுந்துக்க ஆரம்பிச்சுட்டாராம். உத்தான சேனத்துல பெருமாள் சேவை சாதிக்கிற இன்னைக்கு பாதி எழுந்து பாதி எழுந்துக்காம இருக்கிற நிலையில சேவை சாதிக்கிறார். சென்று நமக்காக நடந்து அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போட்டு தென்னிலங்கைக்கு போய் ராவணன் அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க அடிச்ச ஒரு வைபவம் பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி அது இருக்கட்டும். அதை காட்டிலும் பெருசு என்ன கேட்டா இந்த திருவடியினுடைய வைபவத்தை சொல்லிட்டு வராள். அப்ப நடந்த வைபவம் இருக்கட்டும். கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சகடாசுரனை சின்ன குழந்தையா இருக்கும்போது நடையெல்லாம் கூட இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் தவிழவே ஆரம்பிக்கல, நாள்களோர் நாலைந்து திங்கள் அளவிலே தாளை நிமித்து சகடத்தை சாடி போய்கிற பெரியாழ்வார். இன்னும் நாளே ரொம்ப ஆகல, குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. அப்போ போய் அந்த சகடத்தை எட்டி வதைக்க, எட்டி வதைச்சாலும் கூட சொல்ல முடியாது, தன்னுடைய திருவடி பட்டது சகடம் அப்படியே பொன்றார் பொடி பொடியா விட்டான். அப்ப திருவிடியுடைய வைபவத்தை சொல்லணும்னா இதை சொல்லணும். முக்கியமா பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அது கிருஷ்ணனுடைய ஒரு புகழ், கிருஷ்ணனுடைய கீர்த்தி. உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படிங்கிற நம்மாழ்வார் சின்ன வயசுலயே இப்படி சகடத்தை உதைச்சு சகடத்தை பொடி பொடி ஆக்கிற பெருமை யாருக்கு இருக்க முடியும். அதுவும் மகா சகடம், அசுர ஆவேசத்துல வரக்கூடிய ஒரு சகடம். அந்த சகடத்தை மகாபலிஷ்டனா வரக்கூடிய அந்த சகடத்தை பொன்ற ஒண்ணுமில்லாமல் போகும்படி உதைத்த பெருமான், உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அப்படின்னு பட்டம் கொடுக்கிற நம்மாழ்வாரே. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, அந்த கீர்த்தி இருக்கு இல்லையா சின்ன வயசிலேயே சகடத்தை உடைத்த கீர்த்தி, அதுக்கு பல்லாண்டு பாடணும். அடுத்தது கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, இது சின்ன வயசுல நடந்தது. இன்னொரு வேடிக்கை ஒன்று நடந்தது, இது ஆச்சரியம். இந்த ஆச்சரியத்தை காட்டுல வேடிக்கை ஒன்று நடந்தது. ஒரு கன்றை எடுத்து ஒரு கண்ணுக்குட்டியை எடுத்து அதை கைத்தடியாக்கி இன்னொரு அசுரனை கொள்றானாம் தன்னன் பத்ராசுரன் ஒருத்தன். அவன் கண்ணுக்குட்டி ரூபத்தில் வந்தான், கண்ணன் மேய்க்கிற கண்ணுக்குட்டிகளோட கலந்துட்டான், கண்ணுக்குட்டியோட கண்ணுக்குட்டி அவனும் கலந்துட்டான். இது யாருக்குமே தெரியாது, இதான் கணக்கு இல்லாமல் கண்ணுக்குட்டிகள் இருக்கோ இல்லையோ அதுல ஒருத்தனா இந்த அசுரன் இருக்கான். எப்போ கண்ணன் கிருஷ்ட வருவானோ கண்ணுக்குட்டிகளெல்லாம் தடவி கொடுத்துட்டே வரக்கூடிய கண்ணன் கண்ணுக்குட்டிகளுக்கு யமுனா நதியில தீர்த்தம் சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கண்ணுக்குட்டியா இழுத்து பிடிச்சு அதை தோளோட தோல் அணைச்சு அதை அப்படியே யமுனா நதியில குளிப்பாட்டி இல்ல யமுனா நதியில தீர்த்தம் சாப்பிட வைப்பானா. அப்போ தங்கிட்ட கண்ணன் வரும்போது அப்படியே அவனை கடிச்சுடணும், அப்படியே அவனை கொண்டுடணும் அப்படின்னு இந்த கண்ணுக்குட்டியுடைய திட்டம். இது குழந்தைகளுக்கு யாருக்கும் தெரியாது, ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஒன்னு வர்ஷாசுரனுக்கு தெரியும், ரெண்டாவது கண்ணனுக்கு தெரியும். அதே சமயம் பார்த்து இன்னொரு அசுரன், அவன் விழா மரத்துல விழாங்கனியா இருக்கானான், பழமா நிக்கிறான் மரத்துல, அவருடைய திட்டம் என்ன கேட்டானா, கண்ணன் இப்படியே இந்த மரத்தின் கீழே வரும்போது அவன் மேல பொத்துன்னு விழணும், அவன் தலையில பொத்துன்னு விழுந்து அந்த மண்டைய பணால ஆக்கிடணும் அப்படிங்கறது அவருடைய திட்டம். கண்ணன் கீழே வருவானா அப்படிங்கிறதா, இந்த பழத்தை பார்த்தா வருவானா, யாரா இருந்தாலும் அந்த பழம் அவ்வளவு நல்லா இருக்கு, இங்கிருந்து பாக்கச்சே பல பல பழம் இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு, இந்த பழத்தை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படுவாங்கிற மாதிரி அப்படி ஒரு பழம் இருக்கு, சொர்ணமயமா இருக்க மாதிரி இருக்கான். அதனால அந்த மரம் இருக்கிற இடத்துல அந்த பழத்தின் கீழே வந்து ஆடு எட்டி பார்த்து மேல ஒசர பார்த்து அந்த பழம் கிடைக்குமான்னு பாப்பா எல்லாரும். அதே மாதிரி கண்ணனும் வந்து பார்க்கணும், பார்க்கும்போது அவன் மண்டையில போய் வேணும் அப்படிங்கிறது இவனுடைய திட்டம். இப்படி ரெண்டு அசுரர்கள் திட்டம் பண்ணியிருக்கா. கண்ணன் பார்த்தா நிச்சயம் ஒரு நாள் ஒத்து ஒத்தராதான் வர வழக்கம். இன்னைக்கு என்ன ரெண்டு பேர் வந்திருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிச்சு, கண்ணா கண்ணா எனக்கு அந்த பழம் வேணும் அப்படின்ட்டு. என்ன பழம் தானா அது, அந்த வரத்துல இருக்க விளாம்பழம் அது எனக்கு வேணும், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இல்ல எங்களுக்கு அதுதான் வேணும். கண்ணன் வேண்டான்றானா, கண்ணன் வேண்டாம் தான் சொல்லுவான், ஆனா வேணும்னா நமக்கு கட்டாயம் கொடுப்பான். கண்ணன் நமக்கு எதையும் வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லுவானே தவிர, எல்லாம் நம்ம போய் நிக்கலாம் வாங்குறா, கண்ணன் நமக்கு கட்டாயம் கொடுப்பான், எல்லாரும் வாங்க அங்க போல வாங்கும் அப்படின்னு கூட்டுனு போறது. கண்ணன் பார்த்தா ஆபத்து வச்சுட்டு இதுங்க தண்ணியில் விழுந்து வச்சான்னா என்ன பண்றது அப்படின்னா, எல்லாரும் தள்ளி நின்று போனான், உங்களுக்கு பழம் தானே வேணும், நான் இங்கிருந்தே பழம் தரேன், இங்கிருந்து அடிக்கிற கரெக்டா பழம் கீழ் வந்துடும்னா, எதாவது அடிக்க போறான் பார்த்தா இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சான். இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சி சுத்தோ சுத்து, இந்த வக்ராசுரன் இருக்கிற கண்ணுக்குட்டியை பிடிச்சி சுத்தோ சுத்துன்னு சுத்தி அந்த விலாங்கனி மேல அங்க போய் அடிக்கிச்சு. இந்த வக்ராசுரனும் கீழே விழுந்தான், அவன் மண்டை மேல அந்த விலாங்கனியும் விழுந்தது, ரெண்டும் விழுந்து ரெண்டும் போயிட்டு. இப்ப கண்டு குனிலா இருந்தாய் கடல் போட்டு, ஒரு கண்ணுக்குட்டிய போய் குனிலாக அப்படின்னா ஒரு கைத்தடியா வச்சுண்டு அதை எரிந்தான் அப்படின்னு ஒரு வேடிக்கை. ஆயிரக்குல பெண்களானபடினால ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வரும்போது வேடிக்கை சொல்லுவான், ஆத்திலேயே ஒன்னு ஒண்ணா பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு அப்படி நடந்தது அன்னைக்கு அப்படி நடந்தது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும். அத மாதிரி தொடர் தொடரா போயிட்டே இருக்கு. கன்று குனிலா இருந்தானே அவன், அப்போ அதுக்கு ஒரு பல்லாண்டு. இந்த பசங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம், நேரம் போய் சொல்றேன், நித்தியம் போய் யசோதை மாட்டை போய் கதை சொல்லும், மாமி மாமி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, இன்னைக்கு என்ன அசுரன் வந்தான் தெரியுமா அப்படின்னு ஒன்னு ஒண்ணா கதை சொல்லிட்டு இருக்கும். அன்னைக்கு சாயங்காலம் மாமி மாமி இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னா, இந்த விழாங்கனியை எரிந்தானே பாக்கலாம் கண்ணன், ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கி போட்டு கண்ணுக்குட்டி ஏண்டா தூக்கி போட்டானா மாமி, அதுவும் ஒரு அசுரன் மாமி, விழாங்கனினா அதுவும் ஒரு அசுரன் மாமினா, யசோதைக்கே ஒன்றும் புரியல, இது என்னடா இது, உழைக்கிறதெல்லாம் ஆபத்து இருக்கு. சென்று பிடித்து சிறு கைகளாலே விழாங்காய் எரிந்தாய் போலும், என்றும் என் பிள்ளைக்கு தீமையில் செய்வார்கள் அங்கனமே அவர்களேங்கிறா. அது சின்ன கையினாலேயே அடிச்ச, ஐயோ கண்ணா கையாலேயே அடிச்சான், சின்ன கையினால போட்டு கண்ணுக்குட்டிய சுத்தோ சுத்தோம் சுத்தி விழாங்கனி கீழே விழற மாதிரி தூக்கி அடிக்கணும்னா இந்த சிறு கைகளால இப்படியா பண்ண அப்படிங்கிறா. அதே சமயம் இன்னொன்னு சொல்றா, என்றும் என் பிள்ளைக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அப்படிதான் ஆவான், யாரா இருந்தாலும் நன்னா வேணும் அவளுக்கு அப்படிங்கிறா. ஒரு மாத்திரு பாவத்துல அம்மாங்கிறதுனால என் பிள்ளைக்கு கெடுதல் செஞ்சா அப்படிதான் ஆவாங்கிறா. என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனமே அவர்களே அப்படின்னு, சிறு கைகளாலே அப்படின்னு கையினால எரிஞ்ச வைபவத்தை இன்னைக்கு யசோதை சொன்னார். ஆனா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கன்று குனிலா இருந்தால் கடல் போற்றி அப்படின்னு இப்பவும் திருவடிக்குதான் பல்லாண்டு, ராமாவதாரத்திலும் திருவடிக்கு பல்லாண்டு, இப்பவும் திருவடிக்குதான் பல்லாண்டு. திருவடினால என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படி அப்படி எரியும் போது திருவடியை கொஞ்சம் மடக்கிட்டு எரியறானா, வேகமா தூரத்துக்கு அடிக்கணும் இல்லையா, தூரத்துக்கு அடிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி அடியெல்லாம் வச்சுக்கணும், இப்போ காலடியெல்லாம் அப்பதான் ரொம்ப தூரத்துக்கு போகும். கண்ணன் என்ன பண்றா, அவ்வளவு தூரத்துக்கு அடிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவடிகளை கொஞ்சமா மடக்கி வச்சுட்டு தான் பண்றான். அதனால அந்த அழகு அந்த திருவடி அழகையே பாடிட்டு வரவாள், மனசுல திருவடியே இருக்கிற அப்படின்னால அதையே பாடிட்டு இருக்கான். அப்ப அந்த திருவடி கொஞ்சம் மடங்கி அழகா இருக்கான். கண்டுக்கு நிலா இருந்தாய் கடல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அடுத்தது அடுத்த வைபவம் என்ன கேட்டா, ஒவ்வொரு வைபவம் சொல்லி வரும்போது அடுத்தடுத்த விஷயம் வருது. ஒரு குன்றை போய் குடையாக எடுத்து அன்னைக்கு ஆயிர குலத்துல எல்லாரையும் காப்பாத்திருக்கார். இந்த ஒன்னு ஒண்ணுலயும் இன்றியாம் வந்தோம் சேர்த்துக்கணும், அன்றி உலகமணந்தாய் அடி போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு, சென்றங்க தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு, ஒன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு. எல்லாத்திலையும் என்ன கேட்டா, அன்னைக்கு இல்ல இன்னைக்கு வந்திருக்கும். ஆயுர் குல பெண்கள்லாம் அன்னைக்கு இருந்திருக்கா, ஆனா ஆண்டாள் இன்னைக்கு வந்திருக்கோம் சொல்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல ராமாவதாரம் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு ஆயுர் குல பெண்களே சொல்றதா வச்சுக்கலாம். அப்போ குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு. அன்னைக்கு குன்று குடையா எடுத்தாய் ஆயுர் குல பெண்கள் சொல்றதா இருந்தா இன்றையும் வச்சுக்க வேண்டாம், ஆனா ஆண்டாள் சொல்றதா இருந்தா அப்படி வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு ஆசைப்படுறார் சுவாமி நம்மாழ்வார். சொல்றார், குன்றம் எடுத்த விரான் அடியாருடும் குன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நின்று புனைந்த ஓராயிரத்துள் அப்படிங்கிறார். குன்றம் எடுத்த விரான் அடியாருடும் பகவான் அன்னைக்கே கோவர்தனத்தை கொடையா எடுத்த போது அதன் கீழே இருந்த பக்தர்கள் அடியார்கள் கோபர்கள் கோபிகள் அவளோட ஒன்றி நின்ற சடகோபன் அவளோட சேர்ந்து இருந்த சடகோபன் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு ஆசை. அன்னைக்கு கோவர்தனகிரிய கண்ணன் பிடிச்ச போது அந்த அடியார்களோட தான் இல்லையே ஒரு ஆசையா, நம்ம இல்லாத போயிட்டோமே, இருந்தா எத்தனை ஆனந்தமா இருந்திருக்கும். இருந்தா ஒரு வார காலம் பிடிச்சு நின்றுருக்கான், ஒரு வார காலம் இவளுக்கு வேற காரியமே கிடையாது, கண்ணனையே பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளவுதான். வெளியில போக முடியாது, ஒரே மழை, அந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாது, நல்ல மழை கொட்டின்னு இருக்கு, அங்கேதான் நின்றுருக்கணும். என்ன காரியம் அப்படின்னா அங்கே நின்று கண்ணனையே பார்த்துருக்கணும், கண்ணன் எத்தனை அழகா மலையை பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஆச்சரியத்தையே பார்த்துருக்கணும். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமே ஏதோர் அற்புதம் கேளி அப்படின்னு எத்தனை அழகான திருக்கைகள் எத்தனை அழகான திருவடிகள் அப்படியே கண்ணன் ஒரு கையினால மலையை பிடிச்சுட்டே இருக்கும்போது பசங்கள்லாம் போய் சொல்றான், கண்ணா கண்ணா கொஞ்சம் வேணுகானம் பண்ண கேட்டுறாள் வச்சேன்னா அப்படியே ஒரு கையினால வேணுகானம் பண்ணிட்டு இருக்கானா கண்ணன் அப்படின்னு ஒரு திவ்ய ரூபம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ரீதியில குன்று குடையா எடுத்தாய் குணம் போச்சு. அப்போ அந்த குழந்தைகளோட உட்காந்து கண்ணனையே பார்த்துருக்கலாம், வேற காரியமே கிடையாது. தரிசன சப்தாகம் பாகவதம் ஒருத்தர் சொன்னார் எல்லாரும் கேட்கிறாள் அப்படின்னா அது சிரவண சப்தாகம், ஏழு நாள் கேட்கறது தவிர வேற காரியம் கிடையாது. பாகவத சப்தாகம் நடக்கும்போது கார்த்தாலம் எல்லாம் பாராயணம் நடக்கும், மத்தியானம் எல்லாம் பிரவச்சனம் நடக்கும், ராத்திரி எல்லாம் பிரவச்சனம் நடக்கும், கீர்த்தனம் நடக்கும். அப்ப ஏழு நாள் இந்த சப்தாகத்துல இது தவிர வேற காரியம் கிடையாது, கேட்கறது தவிர, பாராயணத்தை கேட்கணும் பிரவச்சனத்தை கேட்கணும் கீர்த்தனத்தை கேட்கணுங்கிறது தவிர வேற காரியமே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஆயிர குலத்துல இருப்பாளுக்கு இந்த ஏழு நாள் என்ன காரியம் அப்படின்னா கண்ணனை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு தரிசன சப்தாகம் இது, பார்க்கறது தவிர வேற காரியம் கிடையாது. அப்படி தன் சேவையை கொடுத்துண்டு குன்று குடையா எடுத்தாள். அங்க அங்க ஒன்றி இருக்கணும் நம்மாழ்வார் ஆசைப்பட்ட மாதிரி ஆண்டாள் இப்ப கோபஸ்ரீயாவே இருக்கிற அப்படின்னா அவளோட கூடவே இருக்க. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, இங்க குணம் போற்றி அப்படிங்கிற குன்று குடையா எடுத்த வீரம் போற்றின்னு சொல்லணும். ஒரு ஒரு சின்ன குழந்தை ஒரு பாலகனா இருக்கிறவன் ஒரு சுண்டு விரல்னால மலையை பிடிச்சின்னு ஏழு நாள் நிக்கிறான் அப்படின்னா எப்படிப்பட்ட வீரம் இருக்கணும், இப்படிப்பட்ட பராக்கிரமம் இருக்கணும். அதுதான் கோபர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எல்லாரும் நந்தகோபன் போய் கேட்கறா, உன் பையன் இருக்கானே யாரு அவன் கேட்கறா, ஏதா இப்படி அவர்தான் நிப்பான் அவர்தான் மலையை பிடிச்சிட்டு மலையை பிடிச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கூட வாடிட்டுல கொஞ்சம் கூட களைப்பு இல்ல, ஒரு வேர்வையாவது இருக்கணும், ஒரு வேர்வையும் இல்லை. வெற்பை ஒன்றெடுத்து ஒர்க்கமின்றியே நிற்கும் அம்மாஞ்சி கற்பன் வைகளை, ஒர்க்கமின்றியே ஒரு களைப்பு இல்ல ஒரு வேர்வை இல்ல ஒண்ணும் இல்ல. அப்ப பூத்த பூ மாதிரி ஏழு நாளும் அப்படியே நிக்கிறான் கண்ணன், ஒரு கோலம் கூட மாறலையா கண்ணனை. பெரியாழ்வார் அழகா சொல்ற, யசோதையம்மா கையில மருதாணி இட்டு வச்சிருக்காளாம், அந்த மருதாணி கூட உதுரலையாம், அதுவும் அப்படியே இருக்கு. அந்த மருதாணி கையோட கொடையை பிடிச்சிருக்கான், அந்த மருதாணி அப்படியே இருக்கு, அது கூட உதிரல. ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் மருதாணி எடுத்துட்டு அம்மா பார்த்து, அம்மா மருதாணி நல்லா பத்தி இருக்கா பிடிச்சிருக்கா பாருங்கிறா. அவள் சிரிக்கிறா, ஏண்டா ஒரு ராத்திரி மருதாணி போட்டுக்கோ அப்படின்னா ஏழு ராத்திரியா போட்டு வச்சுக்கோ, அப்புறம் பத்தி இருக்கா அப்படின்னா பத்தாம என்ன பண்ணும். அப்போ துளியும் சிரமம் இல்லாமல் அப்படி கண்ணன் செய்ததை பார்த்து அவனுடைய பராக்கிரமத்துக்கு பல்லாண்டு பாட வேண்டியிருக்க. குணம் போற்றி அப்படிங்கிறா, என்ன குணம் அப்படின்னா அப்படி மலையை எடுத்து கீழே வச்ச உடனே இந்திரன் ஓடி வந்து கீழ் விழுந்து சேவிச்சு அடியான மன்னிக்கணும் அப்படின்னா உடனே மன்னிச்சான். ஏண்டா இப்ப புரிஞ்சுதா உனக்கு என்னோட எது நம்ப கோத்து மழையெல்லாம் பெய்ய வைக்கிறியே, நான் யாருன்னு தெரிஞ்சுதா படவா அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லாமல் ஐயோ பாவம் ஒரு வார காலம் மழை பெய்ய வச்சு இவனும் கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னு அவன் மேல பரிவு. ஒரு வார காலம் பசியோட இருந்திருக்கான், பட்டினியோட இதே காரியமா இருந்திருக்கான், இப்போது வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்த உடனேயே அவனுக்கு ஒரு அனுகிரகம். அந்த குணம் அதாவது தன் கிட்டே எதிரம்பு கோர்த்து தனக்கு சத்ருவா நினைச்சிண்டு தன்னையே எதிர்த்து நின்றவனே வந்தாலும் முன்னாடி வந்திருந்து கை கூப்பிட்டானா அடுத்த க்ஷணம் மொத்தத்தையும் மறந்து அவன் சத்ரு இல்ல அவன் ரொம்ப ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு அவனை அரவணைச்சுக்க கூடிய ஒரு குணம் கொண்டு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி நமக்கு அது பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசோ தவ நிகிரஹே அப்படிங்கிற நமக்கு அதுதான் பாதுகாப்பு. நாமளும் பகவானை எதிர்த்துண்டு என்னென்னமோ பாப காரியங்கள் அபச்சாரங்கள் செய்யும் போது பகவானும் உன்னை விட்டேனாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிகிரகம் பண்றேன், உனக்கு வேண்டிய தண்டனை எல்லாம் கொடுக்கிறேன் அப்படின்னு நிகிரகாஸ்திரத்தை கையில எடுத்துக்கும் போது அப்போ அந்த நிகிரகாஸ்திரத்துக்கு நம்ம கிட்ட பதில் கிடையாது. நீ என்ன நிகிரகம் பண்ணா பதிலுக்கு நான் உன்னை நிகிரகம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. நீ எனக்கு தண்டனை கொடுத்தால் இல்ல உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன்னு ஆரம்பிக்க முடியாது. அப்ப வேற வழி இல்லாமல் என்ன பண்றதுன்னு போது அப்பா ஒரு பெரிய ஆபத்து வந்துருத்தும் பகவானே நிகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு பயந்து போய் கைய கூப்பி ஒரு அஞ்சலி பண்ணான்னா அதுதான் அந்த நிகிரகத்துக்கு பிரத்யஸ்திரமா. இந்த அஞ்சலி பண்ணிட்டானா போறோம் உடனே அவன் நிகிரகாஸ்திரத்தை கீழே போட்டுவான், ஒண்ணும் பண்ண முடியாது. பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசவ் தவ நிகிரகாஸ்திரே அப்படிங்குற அஞ்சலி பண்ணிட்டான்னா உடனே மொத்தத்தையும் மறந்து அஞ்சலியை பார்த்தா போறோம், உடனே மொத்தத்தையும் மறந்து எல்லாத்தையும் மறந்து கோபங்கள்லாம் விட்டுட்டு நம்ம பண்ண பழைய பாபங்கள் எல்லாத்தையும் ஒரு க்ஷண காலத்துல மறந்து உடனே அவனுக்கு அனுகிரகம் மாத்திரம் பண்ணுவானா, அது உத்தமமான ஒரு குணம். அதைதான் சொல்ற கொண்டு குடையா எடுத்தாய் குணம் போற்று வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அடுத்து அந்த மலையை எடுத்து வச்ச உடனே கண்ணன் கையில எப்பவும் என்ன இருக்கும்னா ஏழு நாள் மலை இருந்தது வாஸ்தவம், பாக்கி நாள்ல என்ன இருக்கும் கேட்டா வேல் இருக்குமா, மாடு மேய்க்கிறதுக்காக கையில வேல் வச்சிருப்பா, இவெல்லாம் அவளுக்கு ஆயுதம் இது, வேல் கொம்பு இதெல்லாம் வச்சிருப்பா. அதனால வேலை பிடித்த கண்ணன் வென்று பகை கெடுக்கும் பகைவரை கொள்றதுக்காக கையில வேல் வச்சிருக்கான், அந்த வேலுக்கு ஒரு பல்லாண்டுங்கிறான். அதுவே ஆச்சரியமா இருக்கும், வேலோட கண்ணன் அப்படியே ஒரு ஆசை. கண்ணன் வேலோடு கூட ஆண்டாள் சேவிச்சிருக்க, இப்போ இப்ப எங்க சேவிக்கலாம் அவனை, கையில வேலை கொடுத்துட்டா முருகன் எல்லாரும் நினைச்சுருவா, கண்ணன்னா புல்லாங்குழல் இருக்கணுங்கிற ஆண்டாலும் வேல் பாடியிருக்கார். இப்ப அப்படி ஒரு சேவை இருக்கு, கிருஷ்ண ரூபானி அசங்கியானிங்கிற தேசிக கிருஷ்ணனுடைய ரூபங்கள்லாம் கணக்கில் அடங்காதான். அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்ஹிதையில எந்தெந்த திருவேணி பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு கணக்குகள்லாம் இருக்கு, இந்தந்த திருவேணி தான் இப்படி இப்படி ரூபத்திலாம் பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு கணக்கு உண்டு. அதுல நரசிம்ம ரூபம் மாத்தம் 77 ரூபம் சொல்லியிருக்கான், 77 விதமான நரசிம்மனை பிரதிஷ்ட பண்ண முடியும். லக்ஷ்மி நரசிம்மன், யோக நரசிம்மன், உக்ர நரசிம்மன் அப்படிலாம் இருக்க மாதிரி பிரகலாத நரசிம்மன், எத்தனை நரசிம்மன் இருக்கார், 16 கையில நரசிம்மன் இருக்கார், 1000 கை நரசிம்மன் இருக்கார், 1000 தோழனிடம் அப்படின்னு சொன்ன மாதிரி 4 கை நரசிம்மன் இருக்கார், 2 கை நரசிம்மன் இருக்கார், சங்க சக்கரத்தோட இருக்கார், ஒன்றும் இல்லாத இருக்கார், இப்படி இத்தனையோ விதமான நரசிம்மன் இருக்கார், இல்ல யோக நரசிம்மன் இருக்கார், இப்போ நடக்கிற நரசிம்மன் இருக்கார், உட்கார்ந்து இருக்கிற நரசிம்மன் இருக்கார், இப்படி எத்தனையோ இருக்கார், 77 ரூபம் இருக்கான். கிருஷ்ண ரூபங்கள் எத்தனைனா அசங்கியானிங்கிற என்னவே முடியாதான், அத்தனை கிருஷ்ணன் அப்படின்னா கோவர்தன கிரிதாரி கிருஷ்ணன், அப்புறம் நவநீத கிருஷ்ணன், அப்புறம் உலுக்கலமா தாமோதர கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ராதா கிருஷ்ணன், அதுக்கப்புறம் ருக்மணி கிருஷ்ணன், எத்தனை கிருஷ்ணன் இருக்கா, காரிகன அர்த்தனம் பண்ண கிருஷ்ணன், நமக்கு தெரிஞ்சே அநேகம் இருக்கு. அப்ப அசங்கியானின்னு சொல்லும் போது இதுவும் ஒரு கிருஷ்ண ரூபம், எதுனா வேலை பிடித்து நிக்கிற கிருஷ்ணன், கையில வேல் வச்சுண்டு அந்த வேலுக்கு ஆண்டார் பல்லாண்டு பாடியிருக்கார், வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் என்றியாம் உந்தோ. இந்த மாதிரி நிறைய உன்னுடைய சேவகம் உன்னுடைய பராக்கிரமங்கள் எல்லாம் சொல்லி பறை வாங்கிட்டு போறதுக்காக நாங்க வந்திருக்கோம், பறையினா என்னன்னு பின்னாடி வரப்போடும், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் நீ அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கிறார் என்றென்று அப்படின்னு விட்டார். ஏதோ ஆண்டால் முடிச்சுட்டாருனா ஆறு வரி ஆயிடுத்து பாட்டு முடிக்கணுமேங்கிறதுக்கு முடிச்சுட்டாரே தவிர இத்தியாதி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய பாடுவோம், அதுவும் கிருஷ்ணனுடைய திருவடி பெருமையை பாட ஆரம்பிச்சோம்னா முடியுமா? எத்தனை வைபவம் இந்த திருவடிக்கு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் தானே. சுவாமி தேசிகனே பல இடத்துல பாடியிருக்கார், பெரிய பெரிய பட்டி எல்லாம் கொடுத்திருக்கார். ஒரு மதியன் வருளன் கவர்ந்தன உலகம் அடங்க வளர்ந்தளந்தன ஒரு தடையொன்றிய கங்கை தந்தன உலக படங்கள் அரங்கு கொண்டன தருமம் உயர்ந்தது தன்ன நின்றன தருமன் இறந்த திசைந்து சென்றன அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அந்த பாசுரத்துல மொத்தமும் திருவடியினுடைய வைபவம் தான். திருவடி என்னென்ன செய்தது அப்படின்னு, சகடம் உடைந்து கலங்க வென்றன தமறுகள் அருந்து மருந்து தன்பன திருமகள் செய்ய கரங்கள் ஒன்றின திகழ் துளவுந்து மனம் கமழ்ந்தன செழுமணி கொண்ட சிலம் விளங்கின சிலை தனில் அங்கோர் அணங்கு விழுந்தன அருமறையந்த அமர்ந்த பண்பின அயன்முடி தன்பில் அமர்ந்துயர்ந்தன அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்யரு மலர் பதங்களே அப்படிங்கிற திருவேந்திரத்துல தேவநாதனுடைய திருவடியை சேவிச்ச உடனே இத்தனை ஞாபகம் வரும். அந்த திருவடியை பார்த்த உடனே அன்று உலகம் வளர்ந்தா அடி போட்டு ஆண்டால் ஆரம்பிச்ச மாதிரி ஆரம்பிச்சுட்டேன் என்றென்று உன் சேவகமே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அருள் தர எண்ணி ஐந்தை வந்தன. நமக்கு அனுகிரக மண்டலத்துக்காக திருவேந்திரபுரத்துக்கு வந்த திருவடிகள் இதுனா உலகம் வளர்ந்த திருவடிகள், கங்கையை கொடுத்த திருவடிகள், காளிங்க நர்தனம் பண்ண திருவடிகள், கருவனுக்காக தூது சோழன திருவடிகள், சகடத்தை வென்ற திருவடிகள், அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்த திருவடிகள், திராட்டி கூசி குளிக்கும் திருவடிகள், இப்படி எல்லாத்தையும் சொல்லி பிரம்மாவுக்கும் சிரஸ் இருக்கக்கூடிய திருவடிகள், நமக்காக திருவேந்திபுரத்துக்கு வந்த திருவடிகள் அப்படிங்கிற ஒரு சகடமுடைய ஒரு காலிட்டு நடந்தன அது ஒரு பாட்டு தனியாது. உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன அப்படின்னு அங்க பெரிய பெருமாள் திருப்பதங்களேங்கிற ரங்கநாதருடைய திருவடிகளும் இதே மாதிரி பாடுறார். அங்க வேற ஒரு முறையில பாடுறார், அதுவும் இதே மாதிரி ஆச்சு பல இடத்துல இருக்கு. யோஷி பூத திருஷந்தி அபோட சகடஸ்தே மாணி வைமானிக ஸ்ரோதஸ்யு பலம் பனானி பசிதோ தஞ்சத் பரீட்சிந்தி தூத்யாதிஷ்வபி துர்வஜானி பதயோ கிருத்யானி மத்தேவயத்தே தத்தே தத் பிரணயம் ததேவ சரணத்ராணம் வ்ரிணே ரங்கினான்னு பாதுகாசாசம். அதுலயும் இத்தனை விஷயம் எல்லாத்திலையும் நிறைய சாதிக்கிறார். யோஷி பூத திருஷந்தி ஒரு கல்லை பெண்ணா மாத்திர திருவடிகள், அப்போட சகட சகடாசனம் கொண்டது, வைமானிக கங்கையை கொடுத்தது, பசிதோ தஞ்சத்து பரீட்சித்து குமாரனை உயிர் பிழைக்க வச்சது, சாம்பல்ல இருந்து குழந்தைய பிழைக்க வச்சது, தூத்தியாதிஷ்வபி தர்மனுக்காக தூது போனது, நிறைய சொல்றது அங்கேயும். இந்த திருவடி இத்தனை காரியம் செய்யறத பார்த்துதான் பாதுகை வந்து திருவடி கிட்ட ஸ்நேகம் பண்றதாம். ஏன்னா பரபரபரன் ஓடி ஓடி நல்ல காரியங்கள்லாம் பண்ணான்னா ஒரு ஸ்திரியானவள் என்ன பண்ணுவார், இவர் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கார், காரியத்தை சாதிக்கிறார் அண்ணா, அவர்கிட்ட ஸ்நேகம் வரும். அந்த மாதிரி பாதுகைக்கு திருவடி கிட்ட ஸ்நேகம் வரத்துக்கு காரணமா இத்தனை ரொம்ப ஸ்நேகத்தோடு விடாமல் திருவடியோடயே இருக்கிறதுக்கு காரணம் அதுங்கிற அந்த மாதிரி என்றென்று இப்படியெல்லாம் அநேகம் இருக்கச்ச உன் சேவகமே உன்னுடைய இந்த பராக்கிரமங்களை எல்லாம் ஏற்றி கரைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய் அப்படின்னு கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடின பாட்டுகள் எல்லாம் மாதிரி கண்ணனுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அழகான பாட்டு இது. அதனால இதையும் ரெண்டு தடவை சொல்ற வழக்கம் பாராயணத்துல. இதற்கு சுவாபதேசம் போற்றி போற்றி அப்படின்னு ஆச்சாரியனுக்கு பல்லாண்டு பாடம் எப்பவுமே, போற்றி உகப்பதும் பொங்கியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் அப்படிங்கிற எப்பவும் ஆச்சாரியனை போற்றிண்டே இருக்கணும். குரும் பிரகாசியேத் தீமான் அப்படிங்கிறது, குருவை எப்பவும் பிரகாசம் பண்ணணும், நாலு பேர் சொல்லும்படி பேசணும். மந்திரம் எத்தனையோ கோபையேத், அந்த குரு உபதேசம் பண்ண மந்திரங்களை மறைச்சு வைக்கணும், அதை வெளியில சொல்லிட்டு இருக்க கூடாது. குருவை பிரகாசம் பண்ணணும், மந்திரத்தை மறைச்சு வைக்கணும். ஆனா நேர் எதிரா பண்றா, நான் மந்திரத்தை எனக்கு இந்த மந்திரம் தெரியுமே அப்படின்னு மந்திரத்தை பிரகாசம் பண்றா, ஏதோ தானே தெரிஞ்சிருந்தாவது எனக்கு இந்த மந்திரம் தெரியுமே எனக்கு அந்த மந்திரம் தெரியுமேன்னு தெரிஞ்சுட்டு குருவை போய் மறைச்சு வச்சு தானே சர்வஜ்ஞனானா மாதிரி சொல்றா, ஐயோ அத போல அநியாயம் கிடையாது. அப்பிரகாச பிரகாசாபிய மாத்தி பண்ணிட்டா கஷியத்தே சம்பதாயுஷி அப்படின்னு ஸ்லோகம் தேசியம் எடுத்திருக்க. அதனால குருவை பிரகாசம் பண்ணணும், குருவை போற்றணும். வேற என்ன நாம பண்ண போறோங்கிற குருவுக்கு நம்ம வேற என்ன பண்ண போறோம்? ஏற்றி மனத்து எழு ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு இப்படிப்பட்ட பரம உபகாரம். அப்போ மொத்தமும் அந்தகாரமா நம்ம மனசுல இருட்டா இருக்குச்ச, அதுல ஞானம் அப்படிங்கிற ஒரு விளக்கை ஏற்றி நம்ம இருட்டா இருந்த மனச நல்ல பிரகாசமா ஆக்கினார் ஆச்சாரியன். அவருக்கு என்ன பதில் உபகாரம் பண்ண போறோம்? பைசா கொடுக்கறோம் அப்படின்னா பைசா எப்படி பதில் உபகாரம் ஆகும்? என்னதான் தட்சிணை கொடுத்தாலும் சரி, ஒருத்தர் நமக்கு பைசா கொடுக்கறோம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் நமக்கு கடனாக 50,000 ரூபாய் கொடுத்தார் அப்படின்னா அதை வட்டியோடு சேர்த்து 70,000 ரூபாய் கொடுத்தோம்னா அப்போ அவருக்கு பிரதி பதிலுக்காச்சு அப்படி ஆகும். இல்ல அவர் காலத்துல ஒரு உபகாரம் பண்ணார் அப்படின்னா நம்மளும் காலத்துல அதே மாதிரி ஒரு உபகாரத்தை பண்ணோம்னா பதிலாச்சு. இப்ப இதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட இருக்கிற அந்தகாரத்தையெல்லாம் போக்கி நமக்கு ஞானங்கிறத கொடுத்து நம்ம மோட்சம் வரைக்கும் கொண்டு போற வச்சவருக்கு பதில் உபகாரம் என்ன பண்ணணும் கேட்டா, அவர்கிட்ட இருக்கிற அந்தகாரத்தை போக்கணும். இருந்தா தானே அவர் தானே தீபமா இருக்கவர். அப்ப என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா வேற எந்த உபகாரம் பண்ணாலும் இதுக்கு சமம் ஆகாது. எத்தனை குரு தட்சிணை கொடுத்தாலும் சரி, எத்தனை குரு சுசுரூஷ பண்ணாலும் சரி, எத்தனை குருவுக்கு கைங்கரியம் பண்ணாலும் சரி, இல்ல எத்தனை குரு திருநக்ஷத்திரம் பண்ணாலும் சரி, இதுக்கு சமமாகுமா? இதுக்கு பிரத்யுபகாரம் ஆகுமா? ஆகவே ஆகாது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டானா, போற்றி உகப்பதும் பல்லாண்டு பாட்டில் இருக்கலாம், அதுதான் நாம பண்ண முடியும். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் பிரத்யுபகாரம் இல்ல, குருவுக்கு பிரத்யுபகாரம் இல்லாது. பின்ன என்ன கேட்டா, நம்ம சுரூபம் எனக்கு அத்தனை உபகாரம் பண்ணாது அப்படின்னால அதை மறக்க கூடாது, இல்லாட்டா கிருதக்ன ஆயிடும். செய் நன்றி மறந்தா மகா பாபம். அதனால செய் நன்றி மறக்காமல் அவர் பண்ண உபகாரத்துக்கு எனக்கு பதிலுக்கு எதுவும் பண்ண முடியாது, அந்த உபகாரத்தையே மனசில் நினைச்சுன்னு எனக்கு உபகாரம் பண்ணாரு அப்படின்னு மனசில் நினைச்சுன்னு பல்லாண்டு பாடத்தான் முடியும். நம்மளால நம்ம சுரூபத்துக்கு நாம் அதை செய்யலாமே தவிர அவர் செஞ்ச உபகாரத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. மாயலும் காணகில்லான்னு பெருமாளை கூப்பிட்டு கேட்டா கூட இதுக்கு ஆன்சர் கிடையாது. குருவுக்கு என்ன பிரத்யுபகாரம் அப்படின்னா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். யாரு? சர்வஜ்ஞன். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாராம். ஏன் உமக்கே தெரியாது அப்படின்னா அது இருந்தா தான் தெரிஞ்சுக்கிறது. பிரத்யுபகாரமே கிடையாதே, ஒரு பிரத்யுபகாரமும் கிடையாது. அதனால போற்றணும் ஆச்சாரியனை, அதுதான் இந்த பாட்டுல இருக்கு. அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றினா, இந்த லோகத்தை எல்லாம் அளக்கிறார் தன்னுடைய கீர்த்தியினாலே ஆச்சாரியன். அவர் புகழ் எல்லா இடமும் பரவி இருக்கிறபடினால அப்படிங்கிற தேவலோகம் வரைக்கும் ராமானுஜருடைய கீர்த்தி போயிருக்கான். உலக மொத்தத்தை அளக்கிறவன். பார்த்தான் அரு சமயங்கள் பதைப்பா இப்பாறு முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு அப்படிங்கிற நூற்றாண்டாதியில இந்த பாறு முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டுங்கிற அப்படி லோகத்தையெல்லாம் தன்னுடைய கீர்த்தினாலே அளந்தவர். சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி அப்படிங்கிறபடினால அவர் எங்கெங்க போனமோ ஊர் ஊரா அங்கங்கெல்லாம் போய் அங்கங்க இருக்கிற பாபத்தையெல்லாம் ஒழிக்கிறாரா. ஆச்சாரியன் எங்க விஜயம் பண்ணாலும் அந்த இடத்துல பாபங்கள்லாம் போறது. தென்னிலங்கை அப்படின்னா யமன், யமன் இடம் பாக்குறான். இந்த இடத்துல நான் நிற்கலாமா அப்படின்னு யமன் இடம் பாக்குறான். ஆனா இவர் போன உடனேயே யமன் அந்த இடத்துக்கு ஓடி போறான். அதான் சென்றங்கு தென்னிலங்கி செட்டா, ஏன்னா நமக்கு இங்கு யாதொன்றும் இல்லைங்கிறார். நமக்கு எங்க இங்கே என்ன காரியம், இங்க யமனுக்கு என்ன காரியம்? ஏன்னா எப்போ பாகவதர்கள் இருக்கிற இடத்துல யமனுக்கு காரியமே இல்லையா, அவன் கை கூப்பிட்டு ஓடி போயிடுவான். பொலிக பொலிக பொலிக போயிட்டு வள்ளியர் சாபம் நலியும் நரகமும் நெய்ந்த நமக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டுகொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாதி ஆடி புரிகிற கொள்ளும். இப்ப பகவான் நாம கீர்த்தனம் இருக்கோ, நர்த்தனம் இருக்கோ, காலக்ஷேபம் இருக்கோ, அப்ப அந்த இடத்துல நமக்கு யாதொன்றும் இல்லை. ஏன்னா எல்லா கடல் வண்ணன் பூதங்கள், பூதங்கள்ல பக்தர்கள் நர்த்தம், கடல் வண்ணனுடைய பக்தர்கள் பாகவதர்கள் இருக்கா, அந்த இடத்துல நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிற அப்படி ஏற்பாடு பண்ணவர் ஆச்சாரியன். எல்லா ஊர்லயும் போய் ஏற்பாடு பண்றார். சென்றங்க தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி கொன்ற சகட உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு அகங்காரத்தை கொள்றார். நம்முடைய அகங்காரத்தை பொடி பொடியாக்கி ஒண்ணுமில்லைன்னு பண்றாராம். இந்த அகங்காரம் தான் பெருசா அசுரன் மாதிரி ஆவேசம் எடுத்துன்னு வருது. தாசபாவத்தை சொல்லி கொடுத்து அகம்பாவத்தை இல்லாத பண்றார். கண்டு குணிலாயிருந்தாய் கசு போற்றி அப்படின்னா ஒரு கல்லு குட்டியை எடுத்து இன்னொன்னு அடிச்ச மாதிரி காமம் கோபம், காமத்தை எடுத்து கோபத்தை அடிக்கிறார். இதுவுமே ரெண்டு ரெண்டு ரெண்டு பெரிய சத்துரு நம்ம கூடயே இருக்கா. கண்ணன் மாடு வச்சிருந்த போது கூடவே கண்ணு குட்டி வருது, கூடவே அந்த விலாங்கனி இருக்கு. இது தெரியாம இருக்கு, மறைஞ்சிருக்கு சத்துரு ரெண்டும். ஆனா மறைஞ்சிருக்கா மாதிரி நம்ம கூடவே ரெண்டு சத்துரு மறைஞ்சிருக்கான். பகவான் கண்ணன் பகவத்கீதையில சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம் கேட்டான், ஏன் இப்படி பாபம் செய்யணும்னே தோன்றது, என்ன காரணம்னா. எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் பாபத்திலேயே ஆசை இருக்கு, நல்லது செய்யணும்னு ஆசை வரமாட்டேங்கிறது, என்ன காரணம் அப்படின்னா, அதுக்குதான் கண்ணன் சொல்றான், காம ஏஷாக குரோத ஏஷாக ரஜோகுண சமுதவா மகாசனா மகாபாத்மா வித்யேனம் இக வைரியம். ரெண்டு பெரிய சத்ரு இருக்காள் அர்ஜுனா, உன்னோட கூடவே இருக்காள் அவள். ஒருத்தர் பேர் காமம்னு பெயர், இன்னொருத்தர் பேர் கோபம் அப்படின்னு பெயர். இந்த காமம் கோபம் ரெண்டு பேர் மகாசத்ருக்களா. ஒருத்தர் மகாசனஹா, காமங்கிறவன் நிறைய சாப்பிடுவார், எத்தனை ஆகாரம் கொடுத்தாலும் இந்த ஆசை தீருங்கிறதே கிடையாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் தோணும். இந்த ஆசையாச்சுன்னா அடுத்த ஆசை வரும், அடுத்த ஆசையாச்சுன்னா அடுத்த ஆசை வரும், சமுத்திரம் மாதிரி இது. கோபங்கிறது எப்படி கேட்டா மகாபாப்மாவா, இந்த கோபங்கிறது மகாபாப்மா. ஏன்னா கோபம் வந்துத்தனா என்ன வேணா செய்வான், கோபம் வந்துத்தனா அம்மாவை அடிப்பான், கோபம் வந்துத்தனா அப்பாவை அடிப்பான், கோபம் வந்துத்தான் ஆச்சாரியனோட சண்டை போடுவான், என்ன என்ன கூடாதோ மொத்தத்தையும் செய்வான், தன் நிலை மறந்து செய்வானா, அது பெரிய பெரிய பாபம்லாம் ஆயிடும் கடைசியில. கடைசியில இவனே வைக்கப்பட்டு போவான், கோபத்துல என்னென்னவோ பண்ணிட்டேன், கோபத்துல என்னென்னவோ பேசிட்டேன்னுவான். ஆனா அப்புறம் சொல்லி பிரயோஜனம் என்ன, கோபவசப்பட்ட அந்த நிமிஷத்துல குருத்த பாபம் நகுரியாத்தா குருத்தோ அந்யாத் குரு அப்படிங்கிற கோபம் வந்துருத்தனா என்ன பண்றான்னு தெரியாது. குழந்தைகளையெல்லாம் போட்டு அடிப்பான், போட்டு முதுகு சாத்து சாத்துன்னு சாத்தி அந்த மனைவி அடிச்சு குழந்தைகள் அடிச்சு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. ஆத்தரம் ஆங்கார். அப்ப இது ரெண்டு இருக்கு, ரெண்டு சத்ரு, வித்யேனம் இக வைரீனம், இந்த ரெண்டு சத்துரையும் ஒழிக்கணும் அப்படிங்கிறான் கண்ணன். அதுக்குதான் ஆச்சாரியன் வழி பண்றானா, எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா, காமத்தை ஒழிச்சு கோபத்தை ஒழிக்கணும், காமத்தை வச்சு கோபத்தை ஒழிக்கணும். எப்படின்னு கேட்டானா, கோபத்துக்கு காரணமே ஆசைதான், ஆசையா சாதிக்கிற பகவத்கீதா பாஷ்யத்துல பகவத் ராமானு சாதிக்கிற. நாம ஒரு வஸ்து ஆசைப்படுறோம், அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அது யாரால கிடைக்கலன்னு பாக்குறோம், அது அவரால் கிடைக்கலன்னா அவர்கிட்ட கோபம், இப்படிதான் கோபம் வரும். ஏன் அனாவசியம் ஒருத்தர்கிட்ட கோபம் வருமானா, ஏன் அவர்கிட்ட கோபம்னா, இவன் நன்னா கீர்த்தியோட இருக்கணும்னு ஆசைப்படுறான், நல்ல கீர்த்தி வேணும்னு ஆசைப்படுறான், அதை ஒருத்தர் தடுக்கிறது. இவனுடைய தோஷங்களை எடுத்து சொல்றார் வெளியில, இவனுடைய குட்டெல்லாம் வெளியில உடைக்கிறார், அதை பார்த்து அவர்கிட்ட கோபம் வருது. இவன் பணக்காரனா இருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான், அதுக்கு தடங்களா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கோபம் வருது. இவன் ஒரு பெண்ணை ஆசைப்படுறான், அதுக்கு தடங்களா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கோபம் வருது. இப்படியான வரும், ஆனா காமந்தான் மூல காரணம், அதுல இருந்துதான் கோபம் வருது. இப்ப காமத்தை ஒழிச்சு அந்த காமம் மூலமா கோபத்தை ஒழிக்கலாம், அதான் கண்டு குழிலா இருந்தாய் கடல் போட்டு காமத்தை மாத்தி பகவத் விஷயம் ஆக்கினா சரியா போதும் அப்படிங்கிறது. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, இதெல்லாமே விஸ்தாரமா சொல்லணும், ஏன்னா பகவத்கீதையிலே நிறைய விஷயம் இருக்கு, கீதா பாஷ்யத்துல அநேக விஷயம் இருக்கு. குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னா ஒரு குடையை எடுத்து கொடுக்குற ஆச்சாரியர், நீங்கெல்லாம் அந்த குடை கீழே இருங்கும். என்ன குடை அப்படின்னா தாசத்துவம், தாசத்துவம் அப்படிங்கிற குடையை கொடுத்தபடினால மழையை கிட்டே நம்மளை காப்பாத்தறான். லோகத்துல சம்சாரத்துல என்னென்னமோ மழையெல்லாம் பொழியிருக்கு, நமக்கு தேவையில்லாதது நம்மளே அடிச்சுட்டு போகும்படி நிகிரக வருஷம், பாப மழை ஒரு பக்கம், அஞ்ஞான மழை ஒரு பக்கம், இப்படி என்னென்னமோ மழையெல்லாம் பொழிய அதை காப்பாத்துறதுக்கு தாசத்துவம் அப்படிங்கிற குடையை எடுத்து கொடுத்து அந்த குடை நிழல்ல வைஷ்ணவர்களை நிம்மதியா வச்சிருக்கார் ஆச்சாரி. தாசன் நினைச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை, சம்சாரத்துல எந்த பிரச்சனையும் கிடைக்காது. இப்படி என்றென்று உன் சேவகமே எத்தி பிறை கொள்வான், இப்படி ஆச்சாரியனுடன் வென்று பயகிருக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படிங்கிறது ஆச்சாரியனுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னா ஞானம் சொல்லலாம், வேல் போற கூர்மையான ஞானம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டோம்னா சங்கச்சக்கர ஆயுதங்கள், அதனால தீட்சை கொடுக்கறன்னு சொல்லலாம். என்றென்று இப்படி ஆச்சாரியனுடைய பெருமையே ஏற்றி பறை கொள்வான் என்றியாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு ஆச்சாரியனுக்கு பல்லாண்டு பாடணும் அப்படிங்கிறது உள்ளர்த்தம். இப்படி கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடுறது ஆச்சரியமான பாட்டு. ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ. சதமகமலிலீலா சாரு கல்ஹாரஹஸ்தாம் ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக விநிஹிதாபிஸ்ருக்பிர் ஆகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.